రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం కలయామి కలిధ్వంసం కవిం లోక దివాకరం యస్య గోపి ప్రకాశాభిరావిద్యం నిహతం తమః పిండియార్మండయేందిప్యరర్మణైతిరితం దుండుం ఉండియాన్ శావం తీర్థవుర్వనోర్ ఉలగమేత్తుం కండియోర్ అరంగం మెయ్యం కచ్చీపేర్ మల్లై ఎండ్రు మండినార్ ఉయ్యలల్లాల్ మట్రయార్కు ఉయ్యలామే. 108 దివదేశంగళ్ళ சோழநாட்டு திருப்பதிகளை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். திருப்பேர் நகர் திவதேசத்துக்கு அடுத்தபடியாக உலகமேத்தும் கண்டியூர் என்று ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஒரு தன்னிகர் இல்லாத ஒப்பற்ற திவதேசமான திருக்கண்டியூர் என்கிற திவதேசத்தினுடைய அனுபவம். இந்த திவதேசத்துக்கு திருக்கண்டியூர், கண்டியூர், கண்டன க்ஷேத்திரம், பஞ்சகமல க்ஷேத்திரம் அப்படின்றதா நிறைய பெயர்கள் உண்டு. கண்டன க்ஷேத்திரம், கண்டனபுரி அப்படின்ற சம்ஸ்கிருத பெயர் தான் ஸ்தலபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. க்ஷேத்திரம் என்பதை தமிழ்ல ஊர்னு மாத்தினா, கண்டன க்ஷேத்திரம் என்பதை கண்டியூர்னு மாத்தி, ஆழ்வார் மங்களாசாசனம் பெற்றதாலும் பெருமாள் பிராட்டி எழுந்தருள்வதாலும் திரு என்கிற அடைமொழியோடு கூட சேர்த்து திருக்கண்டியூர் அப்படின்னு வழங்கப்பட்டது. இப்படி பலவிதமான பெயர்கள் இருந்தாலும் கூட ஆழ்வார் திருவாக்கில் வந்த பெயரான திருக்கண்டியூர் அப்படின்ற பெயரைத்தான் நாம் எல்லாம் ரொம்ப ஆதரித்து கொண்டாடுறோம். அப்பேற்பட்ட இந்த திருக்கண்டியூர் திவதேசத்திலே மூலவர் பெருமாளுக்கு ஹர ஷாப விமோசனன் அப்படின்னு திருநாமம். ஹரன் அப்படின்னா ருத்ரன், அவனுடைய சாபத்தை நீக்கிய பெருமாள், அவனுக்கு சாப விமோசனம் கொடுத்த பெருமாள். பலிநாத பெருமாள் அப்படின்னா இந்த பெருமாளுக்கு பெயர் உண்டு. மகாபலியனுடைய சாபத்தை நீக்கிய பெருமாள், அதனால பலிநாத பெருமாள். இவர் கிழக்கே பார்த்து நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார். இதுவரை அனுபவித்த திவதேசங்கள்ல உறையூர் பெருமாளும் திருவள்ளரை பெருமாளும் நின்ற பெருமாள்கள், அதைத் தொடர்ந்து இந்த திருக்கண்டியூர் அரசாப விமோசன பெருமாளும் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். இந்த ஆச்சரியமான பெருமாளுக்கு உற்சவருக்கு கமலநாதன் பெயர், தாயாருக்கு கமலவல்லின்னு பெயர். விமானம் கமலாக்கிருதி விமானம்னு சொல்லக்கூடிய விமானம். தீர்த்தம் கமல தீர்த்தம் அல்லது பத்ம தீர்த்தம் அல்லது பலி தீர்த்தம் அப்படின்னு மூன்று பெயர்களாலே வழங்கப்படக்கூடிய தீர்த்தம். மொத்தம் இந்த க்ஷேத்திரத்துல மூன்று தீர்த்தங்கள். ஒன்னு கபால மோசன புஷ்கரிணி அப்படின்னு ருத்ரனுடைய சாபம் தீர்ப்பதற்காக பெருமாள் ஏற்படுத்தின புஷ்கரணி, அது ஒண்ணு. இந்த கபால மோட்ச புஷ்கரணி அல்லது கபால மோசன புஷ்கரணின்னு சொல்லக்கூடியது கோவில்ல இருந்து மேற்கு போனா கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடியதான ஒரு புஷ்கரணி. இன்னொரு புஷ்கரணி கமல தீர்த்தம், பத்ம தீர்த்தம், பலி தீர்த்தம் அப்படின்னு மூன்று பெயர்களால வழங்கப்படக்கூடிய தீர்த்தம். இது கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடியதான தீர்த்தம். இந்த திவதேசத்தில ரோடு, மெயின் ரோடு இருக்கும், பஸ் எல்லாம் போக வரக்கூடிய மெயின் ரோடு. ரோடுக்கு ஒட்டினாப்பல ஒரு பக்கம் கோவில், எதிர்பக்கம் குளம், புஷ்கரணி தீர்த்தம். அப்படிதான் இந்த கோவிலுடைய அமைப்பு. அப்படி கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடியதானது கமல தீர்த்தம் என்கிற பெயருடைய இன்னொரு தீர்த்தம். நதி காவிரியினுடைய இன்னொரு பெயர் குடமுருட்டின்னு. மொத்தம் காவிரி நதி அஞ்சு நதியா ஓடுறதுன்னு பார்த்தோம். அதுல குடமுருட்டி நதின்னு சொல்லக்கூடிய நதி இந்த ஊர்ல ஓடுறது. இப்படி குடமுருட்டி நதியினுடைய கரையில கபால மோசன புஷ்கரணி, கமல தீர்த்தம்னு சொல்லக்கூடிய ரெண்டு தீர்த்தங்களோட விளங்கக்கூடிய நீர்வளம் மிக்க ஊர் இது. ஸ்தல விருட்சம் அரசமரம், பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னா, பிரம்மாவுக்கு, ருத்ரனுக்கு, மகாபலிக்கு, அகஸ்தியருக்கு, இவளுக்கெல்லாம் பெருமாள் பிரத்யக்ஷமா சேவை சாதித்து அவளுடைய துயர் தீர்த்தான். அதுபோல சித்தவருத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணன், காலசர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணன், இவாள்லாம் பண்டிதா, இவாளுடைய சாபத்தையும் பெருமாள் தீர்த்து வைத்து அவளுக்கும் சேவை சாதித்திருக்கிறான் என்பதாக ஸ்தலபுராணம். ஆகமம்னு பார்த்தா வைகானச ஆகமத்தினாலே திருவாராதனம் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இது. மங்களாசாசனம் பல திவ்ய தேசங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த திவ்ய தேசங்களின் கதாநாயகன் என்று கொண்டாடப்படக்கூடிய திருமங்கையாழ்வாராலே தன்னுடைய திருக்குறுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்திலே ஒரே ஒரு பாசுரத்தாலே அருளி செய்யப்பட்ட மங்களாசாசனம், இந்த பிண்டியார் மண்டையேந்தி அப்படின்ற பாசுரத்தை இந்த எம்பெருமான் விஷயமாகவே ஆழ்வார் சாதித்தார். இந்த எம்பெருமான் விஷயமாகவே சாதித்தார் அப்படின்னு சொல்றது எதற்காகன்னா, இதுல கண்டியூர், அரங்கம், மெய்யம், கச்சி, பேர், மல்லை அப்படின்னு ஆறு திவ்யதேசங்கள் சொல்லியிருக்கார் ஆழ்வார். அதோட நிறுத்திடல, என்று மண்டினார் அப்படின்னா, இது போல நிறைய திவ்யதேசங்களை தேடி போய் சேவிக்கிறவா, திவ்யதேசமே கதின்னு இருக்கிறவா அப்படின்னு மற்ற திவ்யதேசங்களை எல்லாமும் சேர்த்துட்டார் கூட. அப்படி எல்லா திவ்யதேசங்களுக்கும் பொதுவான பாசுரமாக இது தெரிந்தாலும், குறிப்பா இதுல ஆறு திவ்யதேசங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு ஆறு திவ்யதேசங்களுக்கு மங்களாசாசன பாசுரமா இதை எடுத்துட்டாலும் கூட, பிரத்யேகமா இந்த ஊருக்குன்னே அருளி செய்யப்பட்ட பாசுரம்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த திவ்யதேசத்தினுடைய பெயருக்குத்தான் ஆழ்வார் உலகமேத்தும் என்பதாக ஒரு அடைமொழி கொடுக்கிறார். உலகமேத்தும் கண்டியூர், உலகமே கொண்டாடக்கூடிய, உலகமே போற்றக்கூடிய, உலக புகழ் பெற்ற கண்டியூர், உலகம் ஏத்தும் கண்டியூர். ஏத்துதல் அப்படின்னா போற்றுதல், கொண்டாடுதல், துதித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்படி எம்பெருமானை எப்படி உலகமெல்லாம் துதிக்கிறதோ அந்த மாதிரி இந்த க்ஷேத்திரத்தையும் கூட உலகமே துதிக்கிறது. அதனால தேக்கண்டியூர் என்பது உலகமேத்தும் கண்டியூர் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதனால பிரத்யேகமா மற்ற க்ஷேத்திரங்களை எல்லாம் காட்டிலும் இந்த க்ஷேத்திரத்துக்கு இந்த பாசுரம் உயிர் நாடி போல அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். பொதுவா இங்க மேலோட்டமான ஸ்தலபுராணம் என்ன அப்படின்னா, அரண் சொல்லக்கூடிய ருத்ரனுடைய சாபத்தை தீர்த்து வைத்த பெருமாள், பிரம்மாவின் தலையை கிள்ளியதால் சிவனுடைய கையிலே ஒட்டி கொண்ட கபாலமானது நீங்கி, அவனுடைய பிரம்மாத்தி சாபமும் நீங்கி, அவன் சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம். அதனால ஹரன்னு சொல்லக்கூடிய சிவனுடைய பாவத்தை தீர்த்து வைத்த பெருமாள் ஹர சாப விமோசன பெருமாள். இவனுக்கு சம்ஸ்கிருதத்திலே ஹர சாப ஹரிஹின்னு பெயர். ஹரி அப்படின்னா ஹரிப்பவன், இல்லாமல் பண்ணுபவன், சம்ஹாரம் பண்ணுபவன் அர்த்தம். ஹரிஹி அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிப்பவன், நம்முடைய கர்ம விளைவுகளை அழிப்பவன் அர்த்தம். ஹர சாப ஹரிஹின்னா ஹரன்னு சொல்லக்கூடிய ருத்ரனுடைய சாபத்தை ஹரித்தவன், இல்லாமல் பண்ணியவன், அழித்தவன் அர்த்தம். ஆக ஹரசாப விமோச்சனன் ஹரசாப ஹரிஹி அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய ஆச்சரியமான திவ்யதேசம், திருப்பேர் நகர்னு சொல்லக்கூடிய அப்பகுடத்தான் கோவிலுக்கும் தஞ்சை மாமணி கோயில் சொல்லக்கூடிய தஞ்சாவூருக்கும் இடையிலே இருக்கக்கூடியதான திவ்யதேசம். திருப்பேர் நகர்ல இருந்து ஒரு பக்கம் போனா அன்பில் திவ்யதேசம், அடுத்தபடியா மணக்கால் நம்பியினுடைய அவதாரஸ்தனமான மணக்கால், அங்கிருந்து அப்படியே நேரம் போனா உத்தமர் கோயில், திருவள்ளரை, அப்புறம் அங்கிருந்து அப்படியே வேற ஒரு வழியில் எடுத்துட்டு போனோம்னா குணசீலம், அந்த மாதிரி அது ஒரு பக்கம் போகும். அப்படி திருப்பெயர்லேருந்து இடது பக்கம் திரும்பாமல் நேர ஒரே ரோட புடிச்சுட்டு போனோமானா தஞ்சாவூர் போகக்கூடிய வழியில இருக்கக்கூடியது இந்த திருக்கண்டியூர்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம். அதுக்கு மேல போனா தஞ்சமாமணி கோயில் திவ்யதேசங்கள்லாம் வரும். அப்படி நேர போகாம கண்டியூர்ல இருந்து இடது பக்கத்துல போனோமானா ஆடுதுறை பெருமாள் கோயில், கபிஸ்தலம் அப்படின்னு கும்பகோணம் வந்துடும். இப்படி சுத்தி ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசங்கள் ஆற்றங்கரையிலே இருந்து கொண்டு நம் மனதை கவர்வனவாக இருக்கின்றன. இந்த அழகும், அங்கே வீசக்கூடிய குளிர்ச்சியான காற்றும், இந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளும், எந்த விதமான சலனமும் இல்லாமல் சாந்தமாக நிம்மதியாக படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய, நின்று கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான்களும், அவா நம்மளை ஆட்கொண்டு நம்ம மனசுல வந்து புகுடுறதும், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். அப்படியே பரபரப்பான நகர வாழ்க்கையிலேயே வாழ்ந்து படபடப்போடையே வாழ்ந்து பழக்கப்பட்ட நமக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். என்னைக்காவது ஒரு நாள் போனா கூட காலத்துக்கும் மறக்க முடியாதபடியான அனுபவம். இந்த மாதிரி திவ்யதேசங்கள் ஒன்னு ஒண்ணுத்துக்கும் போறச்ச இங்கேயே இருந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் வருவது இயல்பு எல்லாருக்கும். அப்படி ஆச்சரியமான திவ்யதேசங்களிலே ஒன்று. இந்த திவ்யதேசத்தை பற்றி பிரம்மாண்ட புராணத்திலே ஸ்தல புராணம் சொல்லப்பட்டிருக்கு. பிரதானமா இங்க என்ன ஸ்தல புராணம் அப்படின்னு பார்த்தா சிவனுடைய சாபத்தை நீக்கியதுதான். இந்த ஊர்ல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பிரம்மாவினுடைய தலையை சிவன் கிள்ளியது, சிவனுடைய கையிலே கபாலம் ஒட்டி கொண்டது, அதை பெருமாள் தீர்த்து வைத்ததுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த காட்சி, இதுல எத்தனை பேர் கதாபாத்திரங்களா இருக்காளோ, யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காளோ அத்தனை பேரை இந்த ஊர்ல இப்பவும் இருக்கான்றதுதான் விசேஷம். இந்த ஊர் பிரம்மாவுக்குன்னு ஒரு தனி கோயில் உள்ள ஊர், சிவனுக்குன்னு ஒரு தனி கோயில், அது பாடல் பெற்ற ஸ்தலம், நாயன்மார்களாலே பாடல் பெற்ற கோவில். அது எம்பெருமான் ஆழ்வாராலே பாடப்பட்டு உலகமேத்தும் கண்டியூர் என்பதாக திவ்யதேசமாக கொண்டாடப்படக்கூடிய வசந்த க்ஷேத்திரம். மும்மூர்த்திகளும் சமம் அப்படின்றது கிடையாது. பெருமாள் பெருமாள் தான், அவனாலே படைக்கப்பட்ட பிரம்மா, அவன் மூலம் தோன்றிய ருத்ரன், அதெல்லாம் தான் சம்பிரதாயம். மும்மூர்த்தின்னா மூணு பேரும் சமம்னு நினைச்சுக்கிறதுக்கு இல்ல. இந்த மூன்று மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய மூணு பேரும் இந்த ஊர்ல இருக்கா, அவ்வளவுதான். என்ன பண்ணிட்டு இருக்கா, வழக்கம் போல பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. பெருமாளாலே துயர் நீங்க பெற்றவர்கள், பெருமாள் இவாளுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்தான். அதுக்காக இந்த ஊர்ல வந்து பெருமாளுடைய காலடியிலே மண்டி கிடந்தார்கள். பெருமாள் சாபத்தை தீர்த்து வச்சுட்டான். இன்னைக்கும் அந்த நன்றி மறவாமல் அந்த க்ஷேத்திரத்திலே இருந்து கொண்டு, இந்த ஊர்ல தான் பெருமாள் எங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்தார், அதனாலே இந்த ஊர்ல நாங்க இருந்துட்டு பெருமாளை சேவித்துண்டு அவருக்கு நன்றி கடன் செலுத்துகிறோம் என்று நமக்கெல்லாம் பாடம் புகட்டுகிற வகையில இவெல்லாம் இங்க இருந்துட்டு இருக்கான்றதுதான் விஷயம். சம்ஸ்கிருதத்திலே சைவர்கள் இந்த ஊரை பிரம்மசிர கண்டிபுரம் அல்லது பிரம்மசிர கண்டீச்சுரம் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா அவா என்ன சொல்றான்னா, பிரம்மாவினுடைய சிரம் தலையை கண்டனம் பண்ணினவர், கிள்ளியவர், அவருக்கு பிரம்ம கண்டீஸ்வரர், பிரம்மாவினுடைய தலையை கிள்ளிய ஈஸ்வரன் என்பதா அவ கொண்டாடுற. அவர் பிரம்ம கண்டீஸ்வரர் கோவில் கோவில் இருக்காங்க. தலையை பறி கொடுத்துட்டு இருக்கிற பிரம்மாவும் இருந்துட்டு இருக்கான் பக்கத்துல. இந்த பிரம்மாவினுடைய தலையை கிள்ளியன ஈஸ்வரன் சொல்லக்கூடிய ருத்ரனும் இருக்காங்க. இவா ரெண்டு பேருக்கும் அனுகிரகம் பண்ணின சுவாமியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் ஹரஷாப விமோசரன் என்கிற பெயரிலே இந்த எம்பெருமானுடைய சரித்திரம் ஸ்தல புராணம் என்ன நடந்தது ஏது ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. பேரை கொண்டே இவாளுடைய பிரபாவங்களை தெரிஞ்சுக்கலாம். பிரம்மா பிரம்மான்ற பேர்ல சாதாரணமா இருந்துட்டு இருக்கார், ஒன்னும் விசேஷம் இல்லை. பிரம்ம சிர கண்டீஸ்வரர் அப்படின்னா பிரம்மாவினுடைய தலையை கிள்ளியவர் அப்படின்னு அவர் பண்ண காரியம் அவர் பேர்ல தெரியறது. ஹர சாப விமோசனன் அப்படின்னு பிரம்மாவினுடைய தலையை கிள்ளியதுனாலே வந்த பாவத்தை நீக்கியவன் அப்படின்னு இவன் பேருமே இவனுடைய வரலாறு சொல்லிடுத்து. இதுக்கு மேல யாருடைய சக்தி என்ன, யார் எங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல விஷயமே பேச வேண்டியதே இல்லை ஒண்ணும். ஆகையினாலே இது மும்மூர்த்தி க்ஷேத்திரம், சிவனுக்கு இங்கே பிராதான்யம்னு சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் அப்படின்றது இந்த பெயர்கள்லயே தெரியறது நமக்கு. அப்ப இதுக்கு கண்டியூர் கண்டன க்ஷேத்திரம்னு ஏன் பேர் வந்தது? அவன் என்ன சொல்றான், ருத்ரன் பிரம்மாவினுடைய சிரத்தை கண்டனம் பண்ணியதாலே கண்டியூர்னு சொல்றாங்களோ இல்லையோ, அப்படி அல்ல. பிரம்மாவினுடைய சிரத்தை கண்டனம் பண்ணிய ருத்ரனுடைய சாபத்தை கண்டனம் பண்ணின ஊர் இது. ஹரஷாப கண்டிபுரம் ருத்ரனுடைய சாபத்தை கண்டனம் பண்ணிய ஊர், அரண் சாபம் கண்டிக்கப்பட்ட ஊர் கண்டியூர், அது உலகமேத்தும் கண்டியூர். இப்ப ஸ்தலபுராணத்தை பார்த்தோமானா, முதல்ல ஹரஷாப விமோசனம், ருத்ரனுடைய சாபம் தீர்ந்தது. ஒரு முறை பிரம்மா கைலாசத்துக்கு போனார். அப்போல்லாம் பிரம்மா சதுர்முக்கனா இல்ல பஞ்சமுக்கனா இருந்தான். பிரம்மாவுக்கு ஐந்து தலைகள் உண்டு, சிவனுக்கும் அஞ்சு தலைகள் உண்டு. சிவனுக்கு இப்போது கூட பஞ்சமுக்கன்னு பேர். சிவனுடைய அம்சமான ருத்ராட்சத்திலேயே கூட ஐந்து முகங்கள் இருக்கக்கூடிய பஞ்சமுகி விசேஷம் அப்படின்னு எல்லாம் சொல்றா, அதனால ருத்ரனுக்கு ஐந்து முகங்கள்னு தெரியுது. பிரம்மாவுக்கு இப்போது சதுர்முகம்னு சொல்லக்கூடிய நான்கு தலைகள் இருந்தாலும் அப்ப அஞ்சு தலை இருக்கிறதுன்னு புராணம் சொல்றது, இருந்ததுன்னு சொல்றது. அப்ப கைலாசத்துக்கு ஒரு காரியமா பிரம்மா போன போது நிஷ்டையில இருந்த பார்வதி திடீர்னு கண்ணை விழித்து பார்த்து ஐந்து தலைகளை பார்த்து வந்தவர் தன்னுடைய கணவரான ருத்ரன் அப்படின்னு நினைச்சுட்டு அவருக்கு பாத பூஜை பண்ணணும்னுட்டு அவர் பாதங்களை அலம்பி விடுறா. பிரம்மாயணம் நினைச்சுட்டான், நாம இவ ஆத்துக்கு அதிதியா விருந்தாளியா வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ருத்ரனுடைய தகப்பனார், இந்த பெண்ணுக்கு மாமனார், அப்பா ஸ்தானம் தகப்பனார் அப்படின்னு அந்த பக்தியில அதிதின்ற முறையில உபச்சாரம் பண்ணணும். அதுவும் இல்லாம சதா சர்வ காலமும் நான்கு தலையாலே நான்கு வாயாலே வேதம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வேத வித்து, ஆகையினாலே நமக்கு ஒரு பிராமணனா, ஒரு வேத அத்தியனம் பண்ணின வேத விற்பன்னா, ஒரு வயசுல பெரியவனா, ஒரு அதித்தியா, ஒரு மாமனாரா, ஒரு அப்பாவா நினைச்சுட்டு இந்த பொண்ணு இந்த உபச்சாரத்தை பண்றா அப்படின்னு பேசாம ஏத்துண்டாரு. ஆனா இவர் ருத்ரன் ஒல்லியோ ரௌத்ரமுள்ள மூர்த்தி ஒல்லியோ பார்த்த உடனே இவர் கோபம் வந்துடுத்து. அது என்ன, எனக்கு பண்ண வேண்டிய பாத பூஜையை அவருக்கு பண்ணிட்டு இருக்கே, அது எப்படி தகும் அப்படின்னு கேட்டு கோவிச்சுண்டார். இல்ல சுவாமி, நான் அஞ்சு தலையை பார்த்துட்டும் நீங்க தான் நினைச்சுட்டேன் அப்படின்னா, ஓஹோ இந்த அஞ்சு தலை இருக்கிறதா காரணமா, அதனாலதான் இந்த குழப்பம்லாம் வருதா? அது மட்டும் இல்லாம பிரம்மாவே, நீங்களும் வந்து எனக்கு சமானமா அஞ்சு தலை இருக்குன்னு கர்வத்துல இருக்கீங்களா? முதல்ல ஒரு தலையை கிள்ளிடுறேன், எனக்கு சமானமா இருக்கக்கூடாது அப்படின்னு விட்டு ஒரு தலையை கிள்ளினதாகவும், ஒரு வேதம் போதக்கூடிய அந்தணன் மற்றும் ஒரு தகப்பன் ஒரு தேவன் அவனுடைய தலையை இவர் கிள்ளியபடியினாலே அந்த தலை அப்படியே இவர் கையில ஒட்டிண்டுடுத்து. தலைன்னு சொல்லக்கூடியது என்ன, மாம்ச பிண்டம் தானே, அது நாளுக்கு நாள் அதோடைய வேலையை காட்டும். முதல்ல ஒட்டிண்டுடுத்து, அதுல இருக்கிற ரத்தம் எல்லாம் வரணும், அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியேறி டீக்ரேட் ஆகி போகக்கூடிய வஸ்துக்கள், அந்த வாலட்டைல் ஆகி போகக்கூடியதுன்னு சொல்லி ஒன்னு ஒன்னா அப்படியே டீகம்போஸ் ஆகிட்டு வருது. அதெல்லாம் போயிடுது. கடைசியில ரொம்ப நாள் அப்படியே நிலைத்து நிற்கக்கூடியதான அந்த கபால மண்டபோடு மாத்திரம் ஒட்டிட்டு கையில, கிள்ளினது என்னமோ தலையதான், ஒன்னு ஒன்னா டீகம்போஸ் ஆகி கடைசியில இப்ப மண்டபோடு மட்டும்தான் இருக்கு. அந்த மண்டபோடு கூட நாளாக நாளாக அப்படி சுண்ணாம்புல இருந்து அந்த சுண்ணாம்பு பொடி கொட்டுறாப்புல அப்படியே கொட்டி கொட்டி ஒண்ணுமில்லாம் போயிடுமா ஒரு காலத்துல. அதுதான் ஆழ்வார் பிண்டி ஆர் மண்டை அப்படின்னு சொன்னார். பிண்டி அப்படின்னா தூய தமிழ்ல மாவுன்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த பதத்தை நாம பயன்படுத்துறது இல்ல தமிழ்காரா, நாம மாவுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தெலுங்கு பாஷையில இன்னைக்கு மாவுக்கு பிண்டின்னு தான் பயன்படுத்துறா, பிண்டின்னா மாவுன்னு அர்த்தம். அப்படி அந்த கபாலமானது ரொம்ப நாள் சிவன் கையில ஒட்டின்னு இருக்கு. அந்த கபாலம் எங்கேயாவது கழண்டு விழாதான்னு ஊர் உலகம் எல்லாம் சுத்தின்னு இருக்கார், க்ஷேத்திரம் க்ஷேத்திரமா போயிட்டு இருக்கார். அதுல யானா வெயில் படுறது, மழை படுறது, நனையிறது காயறது, நனையிறது காயறது, இப்படி அது வெயிலுக்கும் மழைக்கும் அட்மாஸ்பியருக்கு மாறி மாறி பழக்கப்பட்டு உளுத்து போயிடுச்சு. உளுந்து வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுத்து அப்படின்னா, எப்படி வந்து உளுந்துல பூச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பவுடரா கொட்டி தொலை ஏற்பட்டு உளுந்தே இல்லாம போயிடுறதோ, அந்த மாதிரி உளுந்து பொடி கொட்டுறாப்புல அப்படியே அந்த கபாலம் உளுத்து போய் அதுல இருந்து பொடி பொடியா கொட்டுறது. அவ்வளோ நாள் கையில வச்சுன்னு சுத்திட்டு இருக்கார் பாவம், அவர் கையில இருந்து கழண்டு உழவே இல்லை. கையில அந்த பிச்சபாத்திரத்தை வச்சுட்டு கேத்திரம் கேத்திரமா பிக்ஷாடனர் அப்படின்ற பெயர்ல, பிக்ஷாண்டார்ன்ற பெயர்ல சுத்திட்டு இருக்கார் பாவம், நிறையவே இல்லை. அந்த கபாலமானது எப்படி அவர் கையில இருந்து கழண்டி உழுந்து அதுல இருந்து எப்படி அந்த துக்கத்திலேருந்து துயரத்திலேருந்து அவர் மீண்டார், அவருக்கு எங்கே சாப விமோசனம் கிடைப்பது என்பதாக இந்த ஸ்தலபுராணம். இப்படி தலையை கிள்ளிட்டார், அந்த தலை ஒட்டின்ட்டோ நாளடைவில் அது அப்படியே டீகம்போஸ் ஆகி ஆகி கபாலமா வெறும் மண்டபோடு மட்டும் ஒட்டின்னு இருக்கு. இப்போ பிரம்மா சாபம் கொடுத்துட்டார், பெத்த தகப்பன்னு பார்க்காம, வேதம் போதக்கூடிய அந்தனன்னு பார்க்காம, தேவன் பார்க்காம என் தலையை துடிக்க துடிக்க கிள்ளினையோ இல்லையோ, பிரம்மான்னு சொல்லக்கூடிய என்னை, பிரம்மம்னு சொல்லக்கூடிய வேதத்தை ஓதக்கூடிய பிராமணனான என்னை நீ கிள்ளி ஹிம்சை பண்ணியதுனால ஹத்தியா தோஷம் வந்துடுத்து, உனக்கு பாவம் வந்துடுத்து. ஹத்தி ஹத்தியானா கொலை. பிரம்மா தான் உயிரோட இருந்துட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம தலையை கிள்ளினாதான் அந்த வழி நமக்கு தெரியும். ஒரு தலை போயிட்டு இருக்கிற நாலு தலையை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு பாவம், தேவத்தைன்றதுனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டார். உயிர் போலன்னாலும் அந்த தலையை கிள்ளின வழி அவருக்கு தானே, கிள்ளின க்ஷணம் எப்படி துடிச்சிருப்பார், அதனால கோபத்துல சாபம் கொடுத்துட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல. பிரம்மாவினிடத்துல கேட்டா பிரம்மா சாப விமோசனம் எல்லாம் கொடுக்கல, நீ பண்ண தப்பு என்னால முடியாதுன்னு விட்டார். வேற வழி இல்லாம எப்போதும் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவனான எம்பெருமான் அவன் தான், வேற வழி இல்லை. யாருக்கும் அவனை விட்டா, நமக்கும் சரி இவாளுக்கும் சரி, யாருக்கும் அவனை விட்டா வழி இல்லை. உற்ற போது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர், கற்றினம் மேய்த்த எந்தை கழனினை பணிமின்னீரேன் ஆழ்வார் திருமாலையில தொண்டடிப்புடி ஆழ்வார் சாதிக்கிறார். உற்ற போது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர், உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தாதான் யார் காலை பிடிக்கணும், யார் அந்த கஷ்டத்திலிருந்து மீட்பான்னு தெரியும். அது வரைக்கும் அவனுடைய அருமை தெரியாது உங்களுக்கு. அவன் யாருன்னா பசுக்கூட்டங்களை மேய்த்தவனான கண்ணன் எம்பெருமான் ரங்கநாதன். அவனுடைய திருவடிகளை பிடிச்சிருந்தீங்களானா அவனுடைய கஷ்டம் தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி சாமானியமான மனுஷாலான நமக்கு மட்டும் இல்ல, பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே. விஷ்ணுவுக்கு சமானமாக பிறர் பேசும்படியாக நின்ற பரம்பொருள் என்று பிறர் பேசும்படியாக நின்ற சிவன் அப்படின்னு தெளிவா சொல்றார். சிவன் பரம்பொருள் அல்ல, விஷ்ணுவுக்கு சமானமானவன் அல்ல, பேச நின்ற சிலர் அவனுடைய பக்தர்கள் பேசினார்கள், அப்படி பேசும்படியாக நின்ற அப்படின்னு தெளிவுபடுத்துறார். அங்க இவன் ஒருத்தன் தான் ஈஸ்வரன் பரபிரம்மன் தெளிவுபடுத்துறார் ஆழ்வார். பிரமன் தனக்கும்னு பிரம்மனுக்கு வெறுமை சொல்லிட்டார். ஏன்னா பிரம்மனை யாரும் பரம்பொருள் படைக்கிறவன் சுவாமி மோட்சம் கொடுப்பான்லாம் யாரும் சொல்லல, அந்த மதம் இல்ல, அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுத்து பிரம்மன் பிரமன் தனக்கும் அப்படின்னு விட்டார். எல்லாருக்கும் அவன் தான் நாயக்கன். யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எவன் காலடியில போய் சுவாமி காப்பாத்துன்னு நிக்கிறாளோ அவன் தான் எல்லாருக்கும் கதின்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எத்தனை புராணங்கள்ல இத்திகாசங்கள்ல சொல்லியிருந்தாலும் அதை கேட்டிருந்தாலும் எத்தனை பெரியவா காலக்ஷேபத்துல உபன்யாசத்துல சொல்லியிருந்தாலும் கூட ஒரு தெளிவு ஒரு தீர்வுக்கு வரமாட்டோங்க. நீங்கள்லாம் எப்ப தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் புரியும்? உற்றபோது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணர மாட்டீர். உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பாருங்க, அப்ப எங்க போய் நின்றா அந்த கஷ்டம் தீரும்னுட்டு இங்க போலாமா அங்க போலாமான்னு அழிஞ்சுட்டு ஓடுறங்க பாருங்க பாவம். அப்ப எங்க நிஜமாவே உங்களுடைய கஷ்டம் தீர்றதோ அதுதான் தெய்வம்னு அப்பதான் உணர்வீங்க, அது வேற யாரும் இல்ல கண்ணன் தான் அப்படின்றார். கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிறவா என்ன பண்ணணும், அனுபவித்து அவனுடைய பரத்துவத்தை வெளியிட்ட பிரம்மன் என்ன ருத்ரன் என்ன தேவர்கள் என்ன ஆழ்வார் ஆச்சாரியர்கள் என்ன இத்தனை பேரும் வெளியிட்டிருக்காள், இவன் தான் பரம்பிரம்மன்னு அவன் காலை பிடிச்சிட்டு சரணம் கதோஸ்மின்னு சரணாகத்தை பண்ணிட்டு போயிட வேண்டியது பேசாம எதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துருவோம் இல்லையா. இதுதான் ஆழ்வார்கள் எல்லாம் உபதேசிக்கிறா. கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமின் நீரே. உனக்கு ஒரு கஷ்டம் வந்து அப்ப நீ அவஸ்தப்பட்டு அப்படியே எல்லா இடத்துலயும் போய் தெரிஞ்சு கடைசியில யார் தீர்த்து வைக்கிறாளோ அவாதான் தெய்வம்னு வரதெல்லாம் ஆகிற கதையா. பேசாம நான் சொல்றேன் கேளுங்க, கண்ணனுடைய திருவடிகளை ரங்கநாதனுடைய திருவடிகளை பற்றிக் கொள்ளுங்கள். ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்றார். ஒரு ஒரு கஷ்டத்தையும் பட்டு தெரிந்து கொண்டாதான் நான் மாறுவேன் அப்படின்ற மாதிரி அவஸ்தப்படாதுங்க, சொல்றது கேளுங்கோன்னு ஆழ்வாருடைய உபதேசம். அப்படி வேற வழி இல்லைன்னு எல்லாரும் போய் நிக்கிற மாதிரி பல நேரங்கள்ல பல சமயங்கள்ல பல பிரச்சனைகளுக்காக இந்த சிவனை கூட போய் நின்ன மாதிரி பெருமாள் இடத்துல போய் நிக்கிறார். நின்னா பெருமாள் என்ன பண்றார், நீ திவதேசங்கள் தோறும் நான் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் தோறும் அப்படி திரிஞ்சுண்டு வா, உன் கையிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த கபாலம் இருக்கிறதே பிரம்மாவனுடைய மண்டவோடு அது ஒரு பிச்சை பாத்திரமா வச்சுண்டு அப்படி பிச்சை எடுத்துண்டு வா, அதுல விழக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்டுண்டு வா, அப்படி வந்தா என்னுடைய அனுகிரகத்தினாலே என்னுடைய ஸ்ரீபாத தீர்த்த மகிமையினாலே ஒரு க்ஷேத்திரத்திலே உன்னுடைய பாவம் நீங்கும் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்றதா பெருமாள் அனுகிரகம் பண்றார். ஏன் பெருமாள் உடனே பண்ணிருக்கூடாதா? உடனே பண்ணிட்டா எந்த தப்ப வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு பெரிய பாவத்தை வேணாலும் பண்ணலாம், மன்னிச்சுடுன்னா உடனே மன்னிச்சுடுவான்னு அர்த்தம் இல்லையோ? அப்ப எல்லாரும் அந்த தப்பு பண்ணிட்டு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்போமோ இல்லையோ? அதனால எல்லாரும் நல்லவாளா தப்பு பண்ணாதவாளா பாவம் பண்ணாதவாளா இருக்கணும். அப்படி தெரியாம பண்ணிவிட்டா தண்டனை உண்டு. ஒருவேளை சரணாகதி பண்ணி தப்ப ஒத்துண்டு மன்னிப்பு கேட்டா தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிட்டுன்ற மாதிரி கொஞ்சமான அனுபவிக்கணும். எதை வேணாலும் பண்ணுவேன் சரணாகதி ஆயிடுத்து எனக்கு ஒன்னும் ஒட்டாதுன்னு சொல்றது சரியில்லை, அப்ப எல்லாரும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவா, அப்ப பகவானுக்கும் அது அழகில்லை. அப்ப நல்லவாளுக்கு தப்பு பண்ணாம இருக்கிறவாளுக்கு பாவம் பண்ணாம இருக்கிறவாளுக்கும் நம்ம போல இருக்கிறவாளுக்கும் என்ன வித்தியாசம்? ஆகையினால ஒரு லகு தண்டனை ஒரு லகு சிக்ஷை ஒரு சின்ன தண்டனை கொடுக்கணும்ன்றதுக்காக உடனே பண்ணிட்டா பண்ண தப்பினுடைய வலிமை தெரியாம போயிடும், வீரியம் தெரியாம போயிடும். அதனால திரும்ப இந்த தப்பையோ இல்ல இதுக்கு சமானமாவோ இதுக்கு மேல ஒரு தப்பையோ பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆகையினால இதை உணரட்டும், அப்பதான் இன்னொரு முறை இதை பண்ண மாட்டார். அதனால இவரை கொஞ்சம் காலம் கழித்து கொடுக்கலாம்னு பெருமாள் அப்படி க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு ஊர் ஊரா போயிட்டு ஆகாரத்துக்கு இதுல பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு வந்தியானா ஒரு இடத்துல நான் உன்னுடைய பாபத்தை நீக்கிறேன் உன்னுடைய சாபத்தை போக்குறேன் அனுகிரகம் பண்ணார். சிவன் என்ன பண்ணார், பல புண்ணிய கஷேத்திரங்களுக்கு பல தேசங்களுக்கு போனார், பல இடத்துல பிச்சை வாங்கினார், முடியல. பிண்டி ஆர் மண்டை அப்படியே ரொம்ப நாள் ஆனதுனால கையில கொட்டிண்டு உளுந்து பொடி கொட்டுறா போல உளுத்து போய் பவுடர் கொட்டின் இருக்கக்கூடிய மண்டவோட்டை ஏந்தி கொண்டு பிறர் மனை திரி தந்து உண்ணும் உண்டியான். உண்டின்னா ஆகாரம். எப்படி சாப்பிடுறாரா அவர், பிறர் மனை திரி தந்து உண்கிறார். இன்னொருத்தருடைய ஆத்துக்கு போய் பவதி பிக்ஷாம் தேகின்னு கேட்டு அவ அதுல என்ன ஆகாரத்தை போடுறாளோ அதை சாப்பிடுறார். அவரா சாப்பிட முடியல, சாப்பம் பிறர் மனை திரிதந்து உண்ணும் முண்டியான். இத ஆச்சாரியர்கள் இன்னொரு விதமாகவும் பிடிக்கிறார். பிறர் மனை திரிதந்துண்ணும் முண்டியான்னு பிரிக்கிறார். உண்டி அப்படின்னா உணவு, உண்டியான் அப்படின்னா பிக்ஷை எடுத்து சாப்பிடக்கூடிய பிக்ஷாடனர் பிக்ஷாண்டான் என்கிற ருத்ரர். முண்டியான் அப்படின்னா முண்டி அப்படின்னா சன்னியாசி, அதாவது மொட்டைத்தலை சன்னியாசி, சிகை இல்லாமல் மொட்டைத்தலை வைத்துக் கொண்டு ஆண்டின்னு சொல்றாளோ இல்லையோ அந்த மாதிரி எல்லாவற்றையும் துறந்து சைவ லட்சணங்களோட கூட இருக்கக்கூடிய சன்னியாசி துறவி அவருக்கு முண்டி அப்படின்னு சொல்றது, முண்டியான் அவர்களை குறிப்பிடுவது வழக்கம். அந்த மாதிரி இவர் ருத்ரனானபடியினாலே விபூதி எல்லாம் தரிச்சுண்டு தலைய மொட்டையெல்லாம் அடிச்சுண்டு பிக்ஷாடனராக அந்த பிக்ஷை எடுத்து சாப்பிடக்கூடிய சைவ துறவிகள் எப்படி இருப்பாளோ அவளுடைய லட்சணங்களின் படி இவர் பிக்ஷை எடுத்துட்டு வரார். அதனால முண்டியான் அப்படின்னு சொல்றது உண்டு. ரெண்டு விதமான பாடமும் நம்ம சம்பிரதாயத்துல இதுக்கு உண்டு, வியாக்கியானங்கள்ல உண்டு. அப்படி உண்டியானோ முண்டியானோ, முண்டியானாத இருந்து உண்டியானோ ஆறாருன்னு வச்சுக்கணும். சுவாமியார் போல ஸ்வரூபத்தை கொண்டு அந்த வேடம் தரித்து அப்போது எடுத்த பிக்ஷையிலே இருந்து வரக்கூடிய உண்டின்னு சொல்லக்கூடிய ஆகாரத்தை சாப்பிடக்கூடியவர்னு புரிந்து கொள்ள வேணும். அவனுடைய சாபம் தீர்த்த ஒருவன் ஊர் அந்த எம்பெருமானுடைய ஊர் இதுன்னு திருக்கண்டியூருக்கு விசேஷனம் விளக்கம். அப்படி வரார். வரப்போது திருவள்ளரை அருகே இருக்கக்கூடியதான நீலிகாவனம் அப்படின்ற கஷேத்திரத்துல அங்க திருவள்ளர் செந்தாமர கண்ணனை புண்டரீகாட்சனை நோக்கி பிரார்த்திக்கிறார், சுவாமி எனக்கு சாப விமோசனம் கொடுங்கோன்னு. அப்புறம் வேற ஊர்ல பாக்கலாம் அப்படின்னு பெருமாள் சரின்னு அங்க சேவிச்சுட்டும் திரும்ப மேல வந்துட்டார். அடுத்தது திருக்கரம்பனூர்னு சொல்லக்கூடிய உத்தமர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார். இதனால என்னன்னா எடுத்த உடனே நீலிகாவனத்துக்கு போய் திருவள்ளரையில பிரார்த்திச்சுட்டும் நேர உத்தமர் கோயிலுக்கு வந்தாருன்னு சொல்றதுக்கு இல்ல. அதுக்கு முன்னாடி எவ்வளவோ காலமா எத்தனையோ தேசங்கள் எத்தனையோ கஷேத்திரங்கள் சுற்றின்னு இருக்கார். கடைசியா நீலிகாவனத்துக்கு போய் திருவள்ளர பெருமாளண்ட பிரார்த்தித்து அவன் வேற ஊர்னு சொன்ன உடனே திருக்கரம்பனூர் பக்கத்துல இருக்கு, உத்தமர் கோயில் பக்கத்துல இருக்கு, அவனிடத்துல வந்து பிரார்த்திக்க புருஷோத்தமன் உத்தமன் பேர் வச்சுட்டு படுத்துட்டு இருக்கியே, உன்னை தாழ்த்திருந்தானோ மத்தவாளுக்கு நல்லது பண்றவனாச்சே, எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா இறங்கக்கூடாதான்னு பிரார்த்தித்த போது ருத்ரனானவர் பிரார்த்தித்த போது பெருமாள் இவருக்கு இறங்கி அவருடைய தர்மபத்னியான பூர்ணவள்ளி தாயார் அவரிடத்திலே சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்ன உடனே தாயார் தன்னுடைய கையாலே பிக்ஷையிட்டதும் அந்த பிக்ஷா பாத்திரம் நிறைஞ்சு போயிடுத்தான். அப்ப என்னன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பிக்ஷை போட்டோம், எத்தனை ஊர்ல பிக்ஷை போட்டோம், எத்தனை காலம் பிக்ஷை எடுத்தோம், அந்த பாத்திரம் நிறையல. இப்ப தாயார் பூர்ணவல்லி நிறைவானவள், கொஞ்சம் கொடுத்தா கூட நிறைவாக்கூடும். குச்சேலர் எங்க இருந்து வந்தாருன்னு அந்த திக்கு எந்த பக்கம் அந்த டைரக்ஷன் எந்த பக்கம் எட்டி பார்த்தாலாம் பிராட்டி, அதுக்கே குச்சேலர் எவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாருன்னு புராணம் சொல்றது. அப்படி கொஞ்சம் அனுகிரகம் கொடுத்தாலும் பிராட்டியினுடைய அனுகிரகம் பூர்ணமாக்கிவிடும் நம்மை. அந்த மாதிரி பிராட்டி பிக்ஷையிட்ட உடனே, பூர்ணவல்லி பிக்ஷையிட்ட உடனே அந்த பாத்திரம் நிறைஞ்சு போயிடுத்து. ருத்ரன் போற இடங்கள்ல எல்லாம் அந்த கபாலத்தை வச்சுண்டு பிச்சை எடுக்கிறார், சாப்பிடுறாரு சாப்பிடுறாரு சாப்பிடுறாரு, பசி ஆறல அவருக்கு. அவர் பசி தீரக்கூடிய அளவுக்கு ஆகாரம் கிடைக்கல, எத்தனை போட்டாலும் மாயமா போயிட்டே இருக்கிறதுல இல்ல குறைஞ்சுட்டே வர்றது. பிராட்டியினுடைய கையாலே பிக்ஷையிட்ட பிறகு அந்த பாத்திரம் நிறைந்து இவருடைய பசி முழுசா தீர்ந்து கொடுத்து, ரொம்ப நாளா இதுல பிச்சை எடுக்கிறார், வஸ்து தங்க மாட்டேன்றது, போற மாட்டேன்றது, குறைஞ்சுட்டே வர்றது, வயிற்றுக்கு சரியான ஆகாரமே கிடைக்கலையே, வயிற்ற புடுங்கறதே அப்படின்னு பாவம் பசி இவருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலியை அந்த கஷ்டத்தை அனுபவித்து அனுபவித்து பண்ண பாவத்தை கழிச்சு விடுறார். பொதுவா சொல்றது வந்து சரணாகதி ஆயிடுத்துன்னா அதன் பிறகு கஷ்டங்கள் வர்றது அப்படின்னா பண்ண பெரிய பாவங்களுக்கு எல்லாம் திரும்ப பிறக்கிறது, சின்ன பின்னமா போறது அப்படின்னு பலவிதமான குரூரமான கொடுமையான தண்டனைகள் எல்லாம் இல்லாம இந்த சரீர முடிவுல மோட்சம் உறுதின்னு சரணாகதி பண்ணின்றதுனால இங்க இருக்கும்போது கஞ்சா பவத்தை கானா பவத்தின்னு தலைவலி கண்வலி கைவலி கால் வலின்னு எத்தையோ ஒன்று அனுபவிச்சுட்டு போய் சேர வேண்டியது, இதுக்கு மேல ஆனந்தம் வழியே கிடையாதுன்றதுனால அப்படி கஷ்டம் உண்டுன்னு சொல்றது உண்டு. இவருக்கு பெருமாள் ஒரு ஊர்ல சாப விமோசனம் தரேன்னு சொல்லிட்டான், இவருக்கு விடுதலை கிடைக்க போறது. இருந்தாலும் கூட பண்ணது குரூரமான பாப்பம், வேத தியானம் பண்ண பிராமணனுடைய தலையை கிள்ளினது, அப்பாவினுடைய தலையை கிள்ளினது, தன்னை படைத்த தெய்வத்தினுடைய தலையை கிள்ளினதுன்னு இப்படி சொல்லிட்டே போலாம். இத்தனைக்கும் பிரம்மா தப்பே பண்ணல கல்விட்டார் அப்படின்றதும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஆகையினால இதை அனுபவித்து கழிக்கிறாருன்னு புரிந்து கொள்ள வேணும். பசியில வாடுற பூர்ணவள்ளி தாயாராண்ட வந்த உடனே கபாலம் முழுக்க பிச்சையிட்டா முழுக்க ஷாட்டர் ஷாட்டா விட்டு இவருடைய ரொம்ப நாள் பசி தீந்து போயிடுறது திருக்கரம்பனூர்னு சொல்லக்கூடிய உத்தமர் கோயில்ல. அப்போது அங்க பிரார்த்திக்கிறார், என் கையில இந்த கபாலம் ஒட்டின் இருக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, என்னால முடியல, ஆகாரமும் கூட பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டியிருக்கு, ரொம்ப நாளா பட்னியில ரொம்ப வாடினேன், இப்பதான் நிறவா சாப்பிட்டேன், எனக்கு இதுல இருந்து விடுதலை தரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்தா இன்னொரு கஷேத்திரத்துல பாக்கலாம், அப்படின்னு பெருமாள் தாயார் சொல்றா. சொன்னா அடுத்தபடியா அங்க இருந்த அப்படியே அன்பில் கஷேத்திரத்துக்கு வர அங்க பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சா கூடிய சீக்கிரம் உனக்கு சாப விமோசனம் கொடுக்கக்கூடிய காலம் வந்துடுத்து, இன்னொரு கஷேத்திரத்துல பாக்கலாம், அந்த கஷேத்திரம் ரொம்ப தூரத்துல இல்ல சமீபத்துலதான் இருக்கு, அங்க போ அப்படின்னு சொல்றச்ச. அப்படியே தேடிட்டு போனா அன்பில் இருந்து நேரம் வந்தா இந்த திருக்கண்டியூர்னு சொல்லக்கூடிய இந்த கண்டன கஷேத்திரம் வருது. இது வந்துட்டு பெருமாள் இந்த ருத்ரனுடைய சாபத்தை நீக்கினதுக்கு அப்புறம் தான் இதுக்கு கண்டன கஷேத்திரம் கண்டியூர்னு பெயர். அதுக்கு முன்னால என்ன பெயர்னா கமல கஷேத்திரம்னு பெயர். கமலம்னா தாமரைன்னு சொல்றமோ இல்லையோ, இந்த கஷேத்திரம் கமலத்தினுடைய ஆகாரத்திலே, அதாவது கமலத்தினுடைய வடிவத்திலே இருக்குமாம், தாமரை வடிவத்தில் இருக்கும். இப்ப நம்ம இந்தியா மேப் வேர்ல்டு மேப் எல்லாம் வரைஞ்சோமானா அவுட்லைன் ஒரு ஒரு ஒன்னு ஒரு ஒரு ஷேப்ல வரதோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த கண்டியூருடைய மேப்பை வரைஞ்சோமானா தாமரை பூ ஷேப்ல வரக்கூடியதான ஒரு பூமி, அதனால கமல கஷேத்திரம்னு பெயர் இருக்கு. அங்க போய் சேர்றார். அங்க போய் பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார், சுவாமி இப்பவாவது எனக்கு சாப விமோசனம் கொடுக்க கூடாதான்னு பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்த போது பெருமாள் என்ன பண்றார், இங்க ஆவிர் பவிக்கிறார், இங்க தோன்றுறார் பெருமாள், ருத்ரனுடைய கண்களுக்கு காட்சி கொடுக்கிறார் பெருமாள். காட்சி கொடுத்து தன் கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு கதையாலே பூமியை கீறுறார் பெருமாள். அவர் கையில இருக்கக்கூடிய கதையால நிலத்தை கீறின உடனே அதுல இருந்து தீர்த்தம் அப்படியே பீரிட்டு அடிக்கிறது மேல. அந்த தீர்த்தம் அப்படி பொங்கி வழிந்து ஒரு குளமாக ஒரு புஷ்கரணியா மாறி நின்னது. அதிலே பெருமாள் தன்னுடைய திருவடிகளை சோதித்தான், அதாவது காலை வச்சு இறங்கினான் பெருமாள். பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்ந்து கொடுத்தோம், ஏற்கனவே பெருமாளுடைய கதையிலிருந்து வரவழைக்கப்பட்ட தீர்த்தம். பெருமாள் கதையை கொண்டு பூமியை கீறி அந்த கதையினால வந்த தீர்த்தம், அதனால பெருமாளுடைய கத சம்பந்தம் அந்த தீர்த்தத்துக்கு உண்டு, அதுவே பவித்திரமான தீர்த்தம் தான். பெருமாள் சிருஷ்டி பண்ணின தீர்த்தம்ன்ற ஏற்றமும் உண்டு. போதாக்குறைக்கு பெருமாள் தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்தான், அதாவது பெருமாள் அதில் கால அலம்பிட்டான், அலம்பினாவிட்ட கங்கையை போல அது பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமானது. இப்போது இந்த குலத்திலே நீ தீர்த்தமாடு, தீர்த்தமாடி எழுந்து கிடைச்ச உன்னுடைய சாபம் நீங்கப்பட்டு விடும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினான். அப்படியே ருத்ரன் என்ன பண்ணினார், பெருமாள் திருவடிகள பக்தியோட மூழ்கி தீர்த்தமாடினார். அவர் தீர்த்தமாடி எழுந்து கிடைச்ச அவர் கையில இருந்ததான கபாலம் உதிர்ந்து விட்டது, கபாலம் இல்லாம போயிடுத்து, காணாம போயிடுத்து, மறைஞ்சு போயிடுத்து. அவருக்கு ஏற்பட்ட பிரம்மத்தின்னு சொல்லக்கூடிய சாபம் அந்த பாவமும் போயிடுத்து. இப்படி கபால மோக்ஷம் கொடுத்த இடம், அதாவது அந்த கபாலத்தை நீக்கி அது படுத்தின்றிருந்த கொடுமையிலிருந்து சிரமத்திலிருந்து ருத்ரனை காப்பாத்தின இடம், அதனால கபால மோச்சன புஷ்கரணி, கபாலம் ஒட்டி கொண்டது அதுல இருந்து ருத்ரனுக்கு விமோசனம் கொடுத்த புஷ்கரணி, இதற்கு கபால மோச்சன புஷ்கரணி, கபால தீர்த்தம் அப்படின்னு எல்லாம் பெயர் இதற்கு. இப்படி ஹரனுடைய சாபத்தை விமோசனம் கொடுத்து தீர்த்த பெருமாள் ஆனபடியினாலே ஹரஷாப விமோசன பெருமாள் அப்படின்னு திருநாமம். இந்த திவ்ய தேசத்தினுடைய பெயரை சொல்லி மங்களாசாசனம் பண்ணலன்னாலும் கூட ஆழ்வார் வேற ஒரு பாசுரத்துல தெரிவிக்கிறச்ச, மா பாவம் விட அரர்க்கு பிச்சை பை கோபால கோளரி எம்பெருமானை அப்படின்னு சாதிக்கிறார். மகாபாவம் விடுவதற்காக அரண்னு சொல்லக்கூடிய ருத்ரனுக்கு பிச்சை பெய்த, அதாவது பிச்சையிட்டு அவன் சாபத்தை நீக்கிய கோபால கோளரி கண்ணனான எம்பெருமான் அப்படின்னு, ருத்ரனுக்கு சாபம் ஏற்பட்டது அது அவர் பண்ணிய மகா பாவத்தினாலே ஏற்பட்டது, அதற்கு எம்பெருமானுடைய பிச்சை தான் அந்த சாப விமோச்சனத்தை நீக்குவதற்கு காரணமாக இருந்ததுன்றதெல்லாம் இதனால தெரியுது. மா பாவம் விட அரர்க்கு பிச்சை பை கோபால கோளரின்னு. இப்படிதான் இந்த எம்பெருமான் ஹரசாப விமோச்சனா ருத்ரனுடைய சாபத்தை தீர்த்த பெருமாளா ஆனான். அதனால இன்னைக்கும் பிரம்மசிர கண்டீஸ்வரர் அப்படின்ற பெயர்ல ருத்ரன் பெருமாளை சேவித்துக் கொண்டு இந்த ஊர்ல இருந்துட்டு இருக்கார். அது சைவ கஷேத்திரமா திகழ்கிறது. பிரம்மா சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால இது ஒரு முடிவுக்கு வர்றதை பார்த்து பிரம்மாவும் சேவிக்கணும் பெருமாள் என்னட்டு பெருமாள் சேவிக்க வந்தார், அவருக்கும் கோவில் இருக்கு. இதெல்லாம் வரலாறு. இப்படி மூணு பேர் அந்த ஊர்ல இருக்கிறதுனால சில பேர் மும்மூர்த்தி கஷேத்திரம்னு சொல்றான். இப்படி ருத்ரனுடைய சாபத்தை கண்டனம் பண்ணிய கஷேத்திரம் கண்டன கஷேத்திரம். ருத்ரனுடைய சாபத்தை கண்டித்த ஊர் கண்டியூர், திருக்கண்டியூர். அடுத்தபடியா பலி சாப விமோசனம் நடந்தது இந்த கஷேத்திரத்துல. மகாபலின்னு சொல்லக்கூடியவன் ஒரு முறை பெருமாளுடைய திருவாபரணத்தை ஆசைப்பட்டு திருடிட்டான். திருடி அந்த ஆபரணத்தை தான் சூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அதை கொண்டு பாதாள லோகத்துல மறைச்சு வச்சுட்டான். அவன் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அவனுடைய லோகமான பாதாள லோகத்திலே எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டான். இந்த திருவாபரணம் என்ன இருக்கு நாம போட்டுக்கணும்னு மறைச்சு வச்சுட்டான். இது பெருமாளுடைய திருவாபரணம் தெரிந்தும் அதுக்கு ஆசைப்பட்டு அதை பெருமாள் இடத்துல கேட்டாவே கொடுத்துட்டு இருப்பாரு, இருந்தா வச்சுக்கோன்னு. இருந்தாலும் பெருமாள் கிட்ட கேட்காம எடுத்ததுனால திருட்டு அப்படி தெரிஞ்சு பண்ண பாவத்தினால அவன் அந்த பாதாள லோகத்துக்கு ராஜாவா இருக்கக்கூடிய சக்தியை இழந்து ஒரு சாமானிய மனிதனாகி பூலோகத்துக்கு வந்துட்டான். ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவன் யாரா இருந்தாலும் தப்பு பண்ணினாலான சாமானியாலா போயிடுவா, அவ வந்து அந்த சாபத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னா இந்த பூமிக்கு தான் வருவா. அப்படி கீழே இருக்கக்கூடிய லோகங்கள்ல பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவாலும் சரி, மேல் லோகங்களான தேவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணவர்கள் கிம்புருஷர்கள் அவளும் சரி, அவ ஏதானும் தப்பு பண்ணி அபச்சாரப்பட்டு அவளுக்கு பாவமோ தோஷமோ சாபமோ வந்து கொடுத்தோம்னா அதை தீர்த்துண்டு போறதுக்காக வரக்கூடியது இந்த புண்ணிய பூமி பாரத பூமி. அதனாலதான் இது கர்ம பூமின்னு சொல்றோம், கர்மம் கழிகிற பூமி. அவாவா பண்ணின கர்மங்களை எல்லாம் கழித்து அவளை நல்ல கதி கடப்பக்கூடிய பூமி, அதனால கர்ம பூமின்னு சொல்றோம். இந்த ஒரு பெருமை மற்ற பூமிகளுக்கு இல்லை அப்படின்றது இந்த பாரத பூமியினுடைய கர்ம பூமியினுடைய ஒரு விசேஷம். அதனால இங்க சக்தி குறைஞ்சி வந்துட்டான். ஆகா, ஒரு சின்ன ஆபரணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி நம்ம சக்தி போயிடுத்தேன்னு அப்ப தப்ப உணர்ந்தான். இந்த கஷேத்திரத்துல பெருமாளை குறித்து தபஸ் பண்ணி பெருமாளே என்னுடைய பிழைய பொறுக்கணும், என்னுடைய பாவத்தை நீக்கணும், சாப விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டினான். பெருமாள் இவனுக்கு ஆவிர் பவித்தார், இவன் முன்னால தோன்றினார், தன் கையில இருந்த ஒரு தாமரை புஷ்பத்தை கொண்டு பூமியை கீறினார், அங்கு தீர்த்தம் உண்டானது. அது தாமரையை கொண்டு கீறி அதனாலே வந்த தீர்த்தமானபடியினாலே அது தேங்கி நின்ற ஜலம் கூட தாமரை வடிவத்திலே ஒரு தாமரை குளம் போல நின்றது. அதனால அதுக்கு தாமரைன்னு சொல்லக்கூடிய கமலத்தாலே உண்டாக்கப்பட்ட தீர்த்தமானபடியினாலே கமல புஷ்கரணி கமல தீர்த்தம்னு பெயர். கமலம் பத்மம் புண்டரீகம் இப்படி பல பேர் சொல்ற மொழி தாமரைக்கு. அது மாதிரி பத்மம்னாலும் தாமரை தான், இதை வந்து கமல தீர்த்தம் பத்ம தீர்த்தம்னு ரெண்டு விதமான பெயரா சொல்றான். இந்த கமல தீர்த்தத்திலே தீர்த்தமாடு, நீ என்னுடைய ஆபரணத்தை திருடி ஒழித்து வைத்த பாவம் சரியா போயிடும், விமோசனம் ஆயிடும், அந்த ஆபரணமும் என்னண்ட வந்து சேர்ந்துடும், உனக்கும் சாபம் இல்லாம பாவம் இல்லாம நீயும் விமோசனம் ஆவா விடுதலை ஆவன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணினர். அவனும் அப்படியே அதுல தீர்த்தம் ஆடினான், அவனுக்கு சாப விமோசனம் கிடைச்சிடுத்து, பெருமாளுக்கு நன்றி தெரிவித்தான். இப்படி மகாபலியானவன் மூழ்கி தீர்த்தமாடி தன்னுடைய பாவத்தை தீர்த்து கொண்டபடியினாலே அன்னையிலிருந்து அந்த தீர்த்தத்துக்கு பலி தீர்த்தம்னு ஒரு சிறப்பு பெயரும் ஏற்பட்டது. பொதுவா கமல தீர்த்தம்னா பெருமாள் தாமரை கொண்டு கீறினார் ஜலம் வந்தது கமல தீர்த்தம், தாமரை வடிவில இருக்கக்கூடிய குளம் கமல தீர்த்தம். அதுல என்ன சிறப்புன்னா மகாபலி அதுல மூழ்கி பாவ விமோச்சனம் பெற்றான், நம்ம பாவம் போயிடுத்து அப்படின்னா அதுக்கு பாவத்தை நீக்கி சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு அது புண்ணிய தீர்த்தமா இருந்தோ இல்லையோ அதை உணர்த்துவதற்காக பலி தீர்த்தம்னு ஒரு பெயர் இருக்கு. இப்படி பலிக்கு நாதனாக பலிக்கு சுவாமியாக அவனுடைய பாவத்தை நீக்கி அவனை ஆட்கொண்டபடியினாலே பலிநாதன் பலிநாத பெருமாள் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இது மகாபலியினுடைய சாப விமோச்சனம். அடுத்தபடியாக சித்தவருத்தின்னு சொல்லக்கூடிய பிராமணனுடைய துயரத்தை பெருமாள் களைந்த விஷயம். சித்தவருத்தின்னு ஒரு பிராமணன், மகாவித்வான், நல்ல வேதமெல்லாம் அத்தியனம் பண்ணினவன். அவன் கபில ரிஷின்னு சொல்லக்கூடிய மகரிஷியினுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிட்டு வரதட்சணையா மாமனார்கிட்ட என்னென்ன செல்வங்கள் இருக்கோ மொத்தத்தையும் கேட்டு வாங்கிட்டான். அவரா விருப்பப்பட்டு கொடுக்கறதுன்றது வேற, இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்களுடைய செல்வங்கள் மொத்தம் எனக்கு கொடுக்கலன்னா இந்த பொண்ணை வச்சுட்டு நான் வாழ மாட்டேன், திரும்ப உங்களாண்டியே அனுப்பிடுவேன்னு மிரட்டி இருக்கிற செல்வம் மொத்தம் அபகரிச்சுட்டோம். ஒரு சாதாரண மனுஷனிடத்துல அப்படி பண்றதே பாவம். ஒரு ரிஷி ஒண்ணும் அவரிடத்துல பண்ணதுனால அந்த ரிஷி சபிச்சுட்டார். ஒரு ரிஷின்னு கூட பார்க்காம என்ன இந்த மாதிரி மிரட்டி என்ன அலக்கழிச்சு என் மனசு கஷ்டப்படுத்தினே நீ நன்னா இருக்க மாட்டேன்னு சபிச்சுட்டார். அதனால அவனுக்கு நோய் வந்துடுத்து, அவன் மனைவி செத்து போயிட்டா, அவன் கவர்ந்த செல்வங்களை எல்லாம் இழந்துட்டான், மனைவி இல்லைன்னவே நிறைய பெண்களுடைய சகவாசம் வந்துடுத்து, அதனால உடம்புல தப்பான நோய் வந்துடுத்து, குஷ்டரோகம் வந்துடுத்து, அப்படியே உடம்பெல்லாம் குஷ்டரோகியா அருவருப்பா ஆயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் அவனாலே பாத்துக்க முடியல, அருவருப்பா இருக்கு அவன் கையை கால உடம்பு குனிஞ்சு பார்த்தா அவனுக்கு அருவருப்பா இருக்கு, எப்படிடா வாழ போறோம் அப்படின்னு நினைச்சவன் இந்த ஊர்னுடைய மகிமையை கேள்விப்பட்டு மகாபலியனுடைய சாபத்தை ருத்ரனுடைய சாபத்தை எல்லாம் தீர்த்த ஊரானபடியினாலே இந்த ஊர் தீர்த்தத்துல வந்து தீர்த்தமாடி பெருமாளை சேவித்தா நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும்னு இங்கு பெருமாள் தன்னுடைய தாமரையாலே கீறி வரவழைக்கப்பட்டதான பத்ம தீர்த்தத்திலே தீர்த்தமாடி எழுந்துகிறச்ச இவனுடைய நோயெல்லாம் நீங்கி சாதாரணமா பழைய சரீரம் வந்து சேர்ந்தது. இவனும் தப்பு உணர்ந்து பெருமாளிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா வாழ ஆரம்பித்தான் அப்படின்னு சரித்திரம். இப்படி சித்தவருத்தின்ற பிராமணனுடைய சாபத்தை நீக்கிய ஸ்தலம். இன்னொரு கஷேத்திரம், இன்னொரு வைபவம்னு பார்த்தா காலசர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணனுடைய துயரத்தை களைந்த பெருமாள் இவர். மகத நாடு மகத தேசம்னு சொல்லக்கூடிய ஒரு தேசத்திலே காலசர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் இருந்துட்டு இருந்தான். அவன் மகா பண்டிதன், அவனுக்கு தன்னுடைய வித்தியினாலே தன்னுடைய பாண்டித்யத்தினாலே கர்வம் ரொம்ப அதிகம். அதனால எல்லோரையும் மட்டமா பேசுறது, எல்லோரையும் வெய்யறது, எல்லோரையும் மட்டம் தட்டுறது அப்படின்னு இருந்துட்டு வந்தான். அதனால எல்லோரும் மனசு கஷ்டப்பட்டு அவனுக்கு சாபம் கொடுத்தா. மத்தவ வயிற்றுச்சலை கொட்டிண்டு அவளுடைய சாபத்தை சம்பாதிச்சதுனால அவனுக்கு தப்பான சகவாசம் ஏற்பட்டு அந்த தப்பான சகவாசத்தினாலே அவனுக்கு உடம்புல நோய் வந்துடுத்து. அப்படி நோய் வந்து அவன் சின்ன பின்னப்பட்டு செத்து போயிட்டான். அடுத்த பிறவிலும் இந்த சாபம், இந்த நோய், இந்த பாவம் அவனை துரத்தியது. இப்படி பல ஜென்மங்களா அவன் தொடர்ந்து தப்பான சகவாசம், அதனால ஒரு நோய் வருது, அதனால இப்படி ஆறுதுன்னு இது ஜென்மங்களா தொடர்ந்துன்னு வந்தது அவனுக்கு. ஏதோ எங்கேயோ பண்ண ஒரு சின்ன புண்ணியம் ஒரு மூளையில இருந்ததுனால இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான். தினமும் குளிக்கிற மாதிரி இந்த கபால தீர்த்தத்துல மூழ்கி ஸ்நானம் பண்ணினான். தினமும் தீர்த்தமாடுறது குளிக்கிறது, ஏதோ இன்னைக்கு இங்க ஒரு குளம் இருக்கு அதுல மூழ்கி தீர்த்தமாடலான்னு குளத்துல மூழ்கி எழுந்துக்கிறச்ச அவனுடைய ரூபம் விகாரமான அவனுடைய ரூபம் மாறி அவனுடைய சாபம் எல்லாம் போய் நல்லபடியா ஆயிட்டான். ஆஹா, இப்படி இவ்வளவு பவித்திரமான தீர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எப்பவோ தீர்த்தமாடி என்னுடைய சாபம் போயிருக்குமே அப்படின்னு அந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த தீர்த்தத்துக்கு அந்த சக்தியை கொடுத்த பெருமாளான ஹரசாப விமோசனன் திருவடியிலே பக்தியோட கொஞ்ச நாள் அந்த ஊர்ல வாசம் பண்ணிட்டு இருந்து கடைசியில அவன் திருவடியை போய் சேர்ந்துட்டான். மோட்சத்துக்கு போயிட்டான். பெருமாள் அவனை தன்னுடைய திருவடியில சேர்த்துட்டான் அப்படின்னு அது ஒரு சரித்திரம். இப்படி நான்கு விதமான புராண வரலாறுகளை கொண்ட ஒரு உத்தமமான க்ஷேத்திரம். கோவில்னு பார்த்தா சின்ன கோவில் தான். பஸ் போற மெயின் ரோட்ல, மெயின் ரோட ஒட்டினாப்புல இருக்கக்கூடிய வாசல். ரோடை விட கோவில் இன்னும் பள்ளத்துல தாழதான் இருக்கும். உள்ள போனோமானா பெருமாள் சன்னதி ஒண்ணு, தாயார் சன்னதி ஒண்ணு, சக்கரத்தாழ்வார் சன்னதி ஒண்ணு, அவ்வளவுதான். பெரியசா ரொம்ப நிறைய சன்னதிகள்லாம் கிடையாது, நிறைய பிராகாரங்கள்லாம் இல்ல, ஒரே பிராகாரம் தான். ஆச்சரியமா பெருமாள் சன்னதி தனியா இருக்கு, தாயார் தனி கோயில் நாச்சியாரா தனியா இருக்கா. அடியே என் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டோ ஷேர் பண்றேன். அந்த போட்டோல ஆச்சரியமா பெருமாளை சேவித்துக் கொள்ளலாம். ஒரு படத்துல பெருமாள் மூலவர் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஹரசாப விமோசனன்னு சொல்லக்கூடிய பலிநாத பெருமாள் மூலவர் நின்ற திருக்கோலத்திலே மேல் இரண்டு திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை பிடித்துக் கொண்டு கீழ் வலது கரத்தாலே அபயம் அருளி கொண்டு ருத்ரனுக்கு, மகாபலிக்கு, இன்னும் ரெண்டு பிராமணாளுக்கு எல்லாருக்கும் அபயம் கொடுத்தது போல நமக்கெல்லாம் கூட அபயம் தருவதற்காக அஞ்சேல் நான் இருக்கிறேன், கவலைப்படாதுங்கோ, பாத்துக்கிறேன் நம்மளை எல்லாம் அனுகிரகம் பண்ணும்படியாக அபயஹஸ்தத்தோடே பெருமாள் சேவை சாதிக்கிறான். இடது திருக்கையிலே பெருமாளுக்கு கதை, அந்த கதையாலதான் தீர்த்தத்தை ஏற்படுத்தி மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணினான். பெருமாளுக்கு ரெண்டு பக்கமும் உபயநாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி மூலவராவே இருந்துட்டு இருக்கா. உற்சவர் ரொம்ப அழகான புன்முறுவலோடு கூடிய பெருமாள், நன்னா பிரகாசமா ஜொலிக்கக்கூடிய பெருமாள். இப்படி உற்சவர் அப்படி பல பலாண்டு மின்னக்கூடிய திருமேனின்றது ரொம்ப குறைந்த இடங்கள்லயே உண்டு. அதுலயே ஒரு இடம் இந்த இடம். உற்சவர் அப்படியே சூரியனை போல பிரகாசிப்பார், முகம் அப்படியே குழந்தை முகம் போல அப்படியே தேஜ சொட்டும். மூலவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி சேவைதான் உற்சவருக்கும், ஒரு வித்தியாசமும் இல்ல. குறிப்பா உற்சவ விக்கிரகங்கள்ல பெருமாள் திருமேனியோடையே கதை வரதுன்னு விக்கிரகம் சில இடங்கள்ல உண்டு. சில திவ்ய தேசங்கள்ல பெருமாள் கதையை எப்படி புடிச்சுப்பாரோ அந்த மாதிரி கையை வச்சுருப்பார், கதையை தனியா சமர்ப்பிப்பா, அதுவும் சில இடங்கள்ல உண்டு. அதே மாதிரி ராமனுடைய விக்கிரகத்தை பண்ற போது கூட விக்கிரகத்திலேயே ராமர் வில்ல பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரியான விக்கிரகங்களும் உண்டு. இல்ல வில்ல பிடிக்கிற மாதிரி கையை வச்சுருப்பார், அதுல வில்லையும் அம்பியம் பண்ணி சமர்ப்பிப்பா, அப்படியும் உண்டு. அந்த மாதிரி மூலவர் கதைய அவரே புடிச்சுட்டு இருக்கார், திருமேனியில விக்கிரகத்திலேயே கதை உண்டு. உற்சவர் வந்து கதைய சமர்ப்பிச்சா சமர்ப்பிச்சுப்பார், இல்லைன்னா கை வந்து அப்படி கீழே காட்டி ஆசீர்வாதம் பண்ற அப்படி இருக்கும். ஆனா கதையோட இருக்கக்கூடிய உற்சவர் தான் இவர். இது மூலவர் பெருமாள் சன்னதி. மூலவர் உற்சவர் எல்லாம் ஒன்னா இருக்கா. இன்னொரு படத்துல பெருமாள் உபயநாச்சிமாரோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய சேவை உற்சவர் கூட தயார் இருக்கா. இந்த உற்சவருக்கு கமலநாதன் அப்படின்னு திருநாமம். ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார், தாயாருக்கு கமலவள்ளின்னு திருநாமம். தாயார் மேலிரண்டு திருக்கரங்களாலே தாமரையை பிடித்துக் கொண்டு வலது திருக்கரத்தை அபயமுதிரையாகவும் இடது திருக்கரத்தை வரஹஸ்தமாகவும் வரதமுதிரையாகவும் வச்சுட்டு சேவை சாதிக்கக்கூடிய தாயார். தாயாருடைய திருமுக மண்டலத்திலும் கூட புன்னகை தவழும். இது பங்குனி உத்திர சேர்த்தியின் போது எடுத்த படம் அப்படின்றதுனால பெருமாள் பிராட்டி உபயநாச்சிமாரெல்லாம் சேர்த்தியில் இருக்கா. மற்றபடி தாயார் என்னைக்குமே தனிக்கோயில் நாச்சியார். உற்சவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருப்பா மூலவரும். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இல்ல, ரெண்டு பேருக்கும் கமலவள்ளின்னு பொதுவான திருநாமம் தான். தனிக்கோயில் நாச்சியாரா மூலவரும் உற்சவரும் சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு திவதேசம். இந்த தாயார் தனியா ஒரு படம் ஷேர் பண்றேன். அந்த தாயாருடைய முகத்தை பாத்தீங்களான்னா சிரிப்பு ரொம்ப நன்னா தெரியும். நன்னா சிரிச்சுட்டு இருப்பா, சிரித்த முகமா, சிரித்த கண்களோட தாயார் சேவை சாதிக்கக்கூடியது இந்த படத்துல தெரியும். அப்படி ஆச்சரியமான கமலவள்ளி தாயார், இப்படி பெருமாள் சன்னதி வேற, தாயார் சன்னதி வேற, அது தவிர இன்னொரு சன்னதினா ரொம்ப வரப்பிரசாதியான ரொம்ப விலட்சணமான சக்கரத்தாழ்வார் சன்னதி. ஸ்ரீரங்கம், திருவள்ளரை, திருமோகூர் போல இங்க சக்கரத்தாழ்வார் விசேஷம். ஸ்ரீரங்கத்துல எப்படி சக்கரத்தாழ்வார் அப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பாறை, அந்த பாறைக்கு நடுவுலே செதுக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த மாதிரியான அமைப்பிலேயே தான் திருவள்ளரையிலும் சக்கரத்தாழ்வார் இருக்கார், திருமோகூர்லயும் இருக்கார், இந்த ஊர்லயும் இருக்கார். நம்ம ஊர் பக்கம்லாம் சக்கரத்தாழ்வார் அப்படின்னா அந்த சுதர்சன சக்கர வடிவிலேயே செதுக்கியிருப்பார், விக்கிரகமாவே இருப்பார். உற்சவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி மூலவர் இருப்பார். அங்கெல்லாம் ஒரு கியூப் போன்ற ஒரு ஷேப்ல, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடியதான ஒரு பாறையில சக்கரத்தாழ்வார செதுக்கியிருப்பான். அது ஒரு தனி அனுபவம். அங்க அந்த சுதர்சன மாலா மந்திரத்தினுடைய தேவதைகள்லாம் கூட சின்ன சின்னதா சின்ன சின்னதா செதுக்கப்பட்டிருப்பா. அந்த மாதிரி விலட்சணமான சக்கரத்தாழ்வார் சன்னதி. பின்னால யோகநர சிம்மர் ரொம்ப வரப்பிரசாதி, நிறைய பிரார்த்தனைகள்லாம் வைக்கிறா நிறைவேறதுன்னு சொல்றா. அந்த மாதிரி விசேஷமான சக்கரத்தாழ்வார் சன்னதி யோகநர சிம்மன் சன்னதி. இதுதான் கோவில். கோவிலுக்கு சின்னதா ராஜகோபுரம், கோவிலுக்கு எதிர சாலை, சாலைக்கு அந்த பக்கமா தீர்த்தம். இப்படி அழகா கோவில் வாசல்லயே ரொம்ப கிட்டக்க தீர்த்தம் இருக்கக்கூடியதான திவ்யதேசம். இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா, ருத்ரனுடைய சாபத்தை கண்டித்தபடியினாலே கண்டன கஷேத்திரம், கண்டியூர், உலகமேத்தும் கண்டியூர்னு பெயர் பெற்ற கஷேத்திரம், பஞ்ச கமல கஷேத்திரம்னு பெயர்னு பார்த்தோம். எதனால என்ன, கஷேத்திரம் கமல ஆகாரத்திலே கமல வடிவத்திலே தாமரை போன்று இருப்பதனாலே கமல கஷேத்திரம்னு பெயர். ஒண்ணு, கமலம்னு சொல்லக்கூடிய தாமரையாலே கீறி பெருமாள் தீர்த்தத்தை வரவைத்து மகாபலியனுடைய சாபத்தை தீர்த்தபடியினாலே கமல புஷ்கரிணி, கமல தீர்த்தம். ரெண்டு, விமானத்திற்கு கமலாக்கிருதி விமானம்னு பெயர். ஆக்கிருதி அப்படின்னா உருவம், வடிவம். தாமரை வடிவத்திலே இருக்கக்கூடியதான விமானத்துல பெருமாள் இங்க சேவை சாதிக்கிறபடினாலே கமலாக்கிருதி விமானம்னு பெயர். மூணு, பெருமாளுக்கு கமலநாதன்னு பெயர். ஏன்னா கமலம்னு சொல்லக்கூடிய தாமரையை கையில் ஏந்தி வந்து அதை கொண்டு கீறி தீர்த்தத்தை வரவைத்துதான் மகாபலி சாபம் தீர்த்தம். அதனால கமலத்தை ஏந்திய நாதன் கமலநாதன். தாயாருக்கு கமலவள்ளின்னு பெயர். தாமரை தண்டு போன்றவள், தாமரை கொடி போன்றவள், அழகானவள் அப்படின்னு தாயாருக்கு கமலவள்ளின்றது திருநாமம். பெருமாள் கமலநாதன் அப்படின்னா கமலத்தை ஏந்தி கொண்டு வந்த நாதன் ஒரு அர்த்தம். இந்த கமலவள்ளியினுடைய நாதன், கமலவள்ளி மணவாளன் அப்படின்றத இன்னொரு அர்த்தம். இப்படி கமல கஷேத்திரம், கமல தீர்த்தம், கமலாக்கிருதி விமானம், கமலநாதன், கமலவள்ளின்னு ஐந்து கமலங்கள் சம்பந்தப்பட்ட இந்த கஷேத்திரம் பஞ்ச கமல கஷேத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆழ்வார் இதை கண்டியூர்னு சொல்லாம உலகமே தும் கண்டியூர், உலகமே கொண்டாடும்படியாக இருக்கிற கண்டியூர்னு சொன்னது எதற்காக, முதல்ல பிரம்ம சிரக்கண்டின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவினுடைய தலையை கிள்ளிய ருத்ரன் இந்த ஊரிலே இருக்கிறார், அதனால இந்த ஊருக்கு பெருமை. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு பழமொழி உண்டோ இல்லையோ. நமக்கு பெருமாள் தான், வேற தேவத்தை கூடாது. சரி, பொதுவா மற்றவாளுக்கு மற்ற தேவதைகள் உண்டோ இல்லையோ. ஒரு ஊர் அப்படின்னா ஜனங்கள் வணங்குவதற்காகவும் அவளை காப்பாத்துறதுக்காகவும் ஒரு தெய்வம் ஒண்ணு இருக்கணுமோ இல்லையோ. அந்த மாதிரி பிரம்மசிரக்கண்டீஸ்வரர்னு சொல்லக்கூடிய ருத்ரன் இங்கே கோவில் கொண்டிருக்கிறான், அது ஒரு சிறப்பு. இதுவே கண்டியூருக்கு ஒரு பெருமை. அந்த சிவனை படைத்தவனான பிரம்மாவுக்கும் தனியா கோவில் இருக்கு, அதனால பிரம்மாவும் இருக்கார், ரெண்டு தேவதைகள் இருக்கா, அது இன்னொரு பெருமை. அந்த பிரம்மாவினுடைய சிரத்தை கண்டனம் பண்ணினதனாலே வந்த சாபம் இந்த கஷேத்திரத்திலே நீங்க பெற்றது. மும்மூர்த்திகளிலே ஒருவர் என்றும் பரம்பொருள் என்றும் பிறர் கொண்டாடும்படியாக நிற்கிற அவ்வளோ பெரிய சுவாமியினுடைய சாபம் இந்த ஊர்ல நீந்து போயிடுத்து, கண்டனம் பண்ணப்பட்டது. கண்டியூர்னு பெயர், அது இன்னும் ஏற்றம். இதனால என்ன தெரியறதுன்னா, இந்த கஷேத்திரத்திலே பரத்துவம் பிரகாசிக்கிறது. எது பரம்பொருள் அப்படின்னு இந்த கஷேத்திரமே காட்டி கொடுக்கிறது. எது பரம்பொருள்னு காட்டி கொடுக்கிறது, மும்மூர்த்திகள், இவா மூணு பேரும் சமானம், ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு காணியத்தை பண்றா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சம் போய் அப்படின்னு இந்த கஷேத்திரமே போதும் அதுக்கு ஆதாரம். ஒருத்தரோ தலைய பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறார், இன்னொருத்தரோ அப்பா தலையை கிள்ளிட்டு வந்து நிக்கிறார், ரெண்டு பேருடைய கஷ்டத்தையும் தீர்த்து ஒரு வேதவத்தினுடைய, ஒரு தெய்வத்தினுடைய, படைத்தவனுடைய, தந்தையினுடைய தலையை கிள்ளிய பாவத்தை நீக்கி அவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பவனாக பெருமாள் நின்றுருக்காங்க. அதனால அந்த பெருமாளை விட இவா ரெண்டு பேரும் குறவுதான், அந்த பெருமாள் தான் இவாள கஷ்டகாலத்துல காப்பாத்துறான், அவளுக்கும் இவன் தான் சுவாமின்றதும் இந்த சரித்திரத்தினால உணர்த்தப்படுறதோ இல்லையோ. அப்படி எது பரம்பொருள்னு குழம்பி இருக்கிற ஜனங்களுக்கு இந்த ஸ்தல வரலாறை வைத்தே இதுதான் பரம்பொருள் என்று உலகத்துக்கே அறிவிக்கக்கூடிய ஒரு ஸ்தல புராணமாக இந்த ஊர் இருக்கிறபடினால உலகமேத்தும் கண்டியூர். சுவாமி சில பேர் இவர் தான் பரம்பொருள்னா, சில பேர் அவர் தான் பரம்பொருள்னா, சில பேர் இவர் தான் சொன்னா நாங்க ரொம்ப குழம்பிட்டு இருந்தோம். இந்த ஸ்தல புராணமும் அதற்கு ஏற்ப இவாள் நிக்கிறதும் எங்களுக்கு இதை தெளிவுபடுத்திடுத்து. அப்படின்னு உலக மக்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஊரா இந்த கண்டியூர் திகழ்கிறது. அதனாலே இது பரத்துவம் பிரகாசிக்கும் இடம், இதுதான் பரம்பொருள் என்பதை பறக்க உபதேசிக்கும் இடம், பறைசாற்றும் இடம். சரி சுவாமி, நாம வைஷ்ணவா இதை சொல்றோம், சைவர்கள் ஒத்துக்கிறாளா அப்படின்னா, அவளுமே அவளுடைய பாடல்கள்ல அவளுடைய புராணங்கள்ல பிரம்மாவினுடைய தலையை ருத்ரன் கொய்ததாக, அதனால அவருக்கு அந்த கபாலம் ஒட்டி கொண்டு அவர் பிக்ஷாடனர் பிக்ஷாண்டார் என்பதாக பெயர் பெற்றதாக, பிக்ஷை எடுத்து திரிந்ததாக அவளும் கொண்டாடுறான். அவ பிக்ஷாடன மூர்த்தின்னே ஒரு மூர்த்தி வழிபடுறான். சிவன் அப்படி ஆண்டி போல ஒரு கோலம் கொண்டு கையிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய கபாலத்திலே வீதிகளிலே பிக்ஷை எடுத்து திரிபவராக பிக்ஷாடன மூர்த்தி, பிக்ஷாடன சுவாமி, பிக்ஷாண்டார் எல்லாம் அவர் வழிபடுறார். உத்தமர் கோயிலுக்கு பிக்ஷாண்டார் கோயில்னு ஒரு பேர் உண்டு, பிரசித்தமான பேர் உண்டு. அந்த சிவனை அந்த பிக்ஷாண்டார கண்கண்ட தெய்வமா வரப்பிரசாதியா அவ சேவிக்கிறா. அதனால அவளுமே ஒத்துண்டிருக்கிறா, இதை நாம மட்டும் சொல்லல. அப்படி ஆச்சரியமான பரம்பொருள் இது என்று இந்த ஹரணுக்கும் சாப விமோச்சனம் கொடுத்த பெருமாள் தான் பரம்பொருள்னு நிரூபிக்கக்கூடிய, பரத்துவம் பிரகாசிக்கக்கூடிய இடம். இப்படி பல காரணங்களினாலே உலகமேத்தும் கண்டியூர் என்று ஆழ்வார் சொன்னது பொருந்துருது. இதுக்கு இன்னொரு ஏற்றம் என்ன அப்படின்னா, சமீப காலத்திலே ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாலே முனித்திரைய சம்பிரதாயத்தினுடைய கூட்டஸ்தர், முனித்திரைய சம்பிரதாய பிரவர்த்தகரான சுவாமி திருக்குடந்தை தேசிகன்னு சொல்லக்கூடிய மகா உத்தமமான ஆச்சாரிய புருஷர், கோபாலாரிய மகாதேசிகன் சொல்லக்கூடிய சுவாமி, புரட்டாசி மாசம் பூராட நட்சத்திரத்திலே அவதரித்தவர், சுவாமி தேசிகனுடைய அவதாரமாக கருதப்படுபவர். இந்த மகாத்மா இந்த உலகமேத்தும் கண்டியூர்னு சொல்லக்கூடிய திவதேசத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய அக்ரஹாரமான ராயம்பேட்டை அப்படின்ற அகதாரத்தெல்லாம் அவதாரம் பண்ணினர். அந்த சுவாமியினுடைய அவதார ஸ்தலத்திற்கு அருகே இருக்கக்கூடியதான திவ்யதேசம்னு பார்த்தா இந்த கண்டியூர் தான். அதனால அவளை நீங்க எந்த திவ்யதேசத்தை சேர்ந்தவான்னு கேட்டா அவளை கண்டியூர்னு சொல்லுவா, திருக்கண்டியூர்னு சொல்லுவா. அப்படி இந்த திருக்கண்டியூர் சமீபத்திலே இருக்கக்கூடியதான ராயம்பேட்டை அப்படின்ற அக்ரஹாரத்திலே கிருஷ்ணசூரி என்கிற பிராமணோத்தமருடைய ஆச்சாரிய புருஷருடைய பரமைகாந்தியனுடைய குமாரராக புரட்டாசி மாசம் பூராட தன்னைக்கு திருவிண்ணகர் பெருமாள் ஒப்புளியப்பனுடைய அனுகிரகத்தினாலே அவருடைய கண்டை நம்சமாக அவதாரம் பண்ணினவர் திருக்குடந்த தேசிகன். திருக்குழந்தையிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே பிறந்தவர், திருக்குழந்தைன்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்திலே பல காலம் எழுந்தருளியிருந்து சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணினவர். அதனாலே திருக்குழந்தையிலே எழுந்தருளியிருந்த தேசிகனை போன்ற சுவாமி என்ற அர்த்தத்திலே இவருக்கு திருக்குழந்த தேசிகன் காரண பெயர் இது. அவருடைய திருநாமம் கோபாலாரிய மகாதேசிகன் திருநாமம் அவருக்கு. அந்த சுவாமியினுடைய அவதார ஸ்தலம் இதுக்கு பக்கத்துலதான் இருக்கிறது. இப்படி உலகமேத்தும் ஒரு ஆச்சாரியரை நம் சம்பிரதாயத்திற்கு அனுகிரகம் பண்ணி அதனாலும் உலகமேத்தும் கண்டியூர் அப்படின்னு, எப்படி வேயர் புகழ் வெள்ளிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்கன்னு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஏற்றத்துக்கு மேல ஏற்றம் சொல்லிட்டு போறோமோ, அந்த மாதிரி இந்த உலகமேத்தும் கண்டியூர் என்பதற்கு இப்படி பல ஏற்றங்கள் சொல்லி கொண்டு போகலாம். அப்படி ஆச்சரியமான இந்த திவதேசம் ரொம்ப பறக்க ஆகாவோன்னு உற்சவங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸா நடக்காம இருக்கிற இடம் தெரியாம சிம்பிளா நடந்துட்டு இருக்கக்கூடியதான எளிமையான திவதேசம். இங்க பிரம்மோற்சவங்கள்லாம் கூட அத்தனை விசேஷமா விமர்சையா நடக்கிறதான் தெரியல, முதல்ல நடக்கிறதானே தெரியல, எதுலையும் குறிப்பும் இல்ல. கங்கை முதலிய புண்ணிய நதிகள் எல்லாம் கூட இந்த கபால தீர்த்தத்திலே வந்து தங்களுடைய பாவங்களை கழுவிக் கொள்கின்றன அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இந்த கஷேத்திரமும் கூட ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாலேயே ஏற்பட்ட கஷேத்திரம் அப்படின்னு சொல்றது. இந்த ஊர்ல இந்த பெருமாள் எழுந்தருள்வதற்கு முன்னாலேயே சந்தான கோபாலகிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணன் ரெண்டு பெருமாள் இருந்தா, அவ ரொம்ப புராண பிரசித்தமான பெருமாள், அவ பல சதுர்யுகங்களுக்கு முன்னால தோன்றின பெருமாள், இந்த கஷேத்திரமும் பல சதுர்யுகங்களுக்கு பழைய கஷேத்திரம் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இதெல்லாம் இந்த கஷேத்திரத்தினுடைய அனுபவம். இப்ப இந்த ஊருக்கு நிஜமாவே உயிர் நாடியா ஹிருதயமா இருக்கக்கூடியது ஆழ்வாருடைய மங்களாசாசனம். அதாவது சுவாமி ஆழ்வார் இந்த ஊர் பேரை சொல்லிட்டார்னா திவதேசம் ஆயிடுத்து, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. சில திவ்யதேச பாசுரங்கள் நமக்கு சம்பிரதாயத்தையே சொல்லிக் கொடுக்கும், நமக்கு வாழ்க்கை முறையே சொல்லிக் கொடுக்கும். அந்த மாதிரி இந்த திவ்யதேசம் இதனுடைய பாசுரம் நமக்கு என்ன சொல்றதுன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான உபதேசத்தை சொல்றது நமக்கு. ஒன்னு, இவன் தான் பரம்பொருள் அப்படின்னு ஹரஷாப விமோசனன் என்பதாலே இவன் பரம்பொருள் என்று உணர்த்துகிறது, அது சரி. இன்னொன்னு இருக்கு நமக்கு, எம்பெருமானை பற்றுவதற்கு எது உபாயம், பக்தி யோகம் நம்மால முடியுமா, நினைச்சு கூட பார்க்க முடியாது, அப்ப எப்ப மோட்சத்துக்கு போய் சேர்றது? சரி, பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி இல்லைன்றதுனால மோட்சத்துக்கு போறோன்ற எண்ணத்தையே விட்டுடலாமா, திரும்ப திரும்ப சம்சாரத்திலேயே அவஸ்தப்பட்டு இருக்கலாமா? அப்ப எது உபாயம் அப்படின்னா சரணாகதி தான், அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. அந்த சரணாகதி பண்றதுக்கு நம்மை தூண்டுவது எது, எம்பெருமானுடைய வடிவழகு, அர்ச்சாவதாரம், விக்கிரக வழிபாடு, அதனால திவதேசங்கள் தோறும் போய் பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு திவதேசங்கள்ல நமக்கு ஆசையை ஏற்படுத்தி அர்ச்சாவதார எம்பெருமானிடத்திலே ஆசையை தூண்டி அதன் மூலமா நம்மள பெருமாள் தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக் கொள்கிறான் என்கிற உபதேசத்தை பறக்க சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் இது. திருக்குறுந்தாண்டகம்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்திலே திருவங்கை ஆழ்வார் இந்த திவதேசத்தை மங்களாசாசனம் பண்றார். ஆறு திவதேசங்களை சொல்லி இது போல பல திவதேசங்களிலே எழுந்தொழி இருக்கக்கூடிய பெருமாளை எல்லாம் சேவிக்கிறவாளுக்கு மோட்சம் இல்லாம வேற யாருக்கு மோட்சம் கிடைக்கும்னு கேட்கவும் கேட்கிறார். அவளுக்கு தான் கிடைக்கும், மற்றவாளுக்கு கிடைக்காதுன்னே கூட சொல்றார். மற்ற யாருக்கு உயலுமாமே, இப்படி போவாதவா தவிர மற்றவாளுக்கு மோட்சம் கிடைக்குமோ, கிடைக்காது அப்படின்னு சாதிக்கிறார். இதுக்கு முன்னால பாசுரத்துல ரொம்ப கஷ்டமான பக்தியோகத்தை பத்தி சொல்றார் ஆழ்வார். இலைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அலப்பில் ஐம்புலன் அடக்கி அன்பவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர்விட்டு ஆங்கே விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையை காண்பிருப்பாரே. அப்பா யாரு பெருமாளை நேர சேவிக்க முடியும், யாரு பரபிரம்மத்தை நேர சாட்சாத்கரிக்க முடியும், யாருக்கு மோட்சம் அப்படின்னா பக்தியோகம் பண்றவாளுக்கு தான் மோட்சம். பக்தியோகம்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுறோம் சுவாமி, அது முடியாது விட்டுடலாம்னு சொல்லிடுறோம், சிம்பிளா ஸ்கிப் பண்ணிடுறோம். ஆனா எப்பேற்பட்ட பக்தியோகம், ஏன் அவ்வளவு கஷ்டம் அது? இலைப்பினை இயக்கம் நீக்கி, எந்த விதமான கிளேசங்கள் மனசுல, எந்த கிளேசமும் இருக்கக்கூடாது. அப்படி எந்த கிளேசமும் இல்லாம இங்க அங்கேயும் அலையாம, மனசு அலப்பாயாம, நாம அலப்பாயாம ஒரு இடத்துல உட்காரணும், ஒரே ஆசனத்துல அசையாம உட்காரணும், சில போல உட்காரணும். இருந்து அசைவே இல்லாமல் சிலை போல இருந்து முன் இமையை கூட்டி மேலிமையும் கீழிமையும் சேர்த்து, அதாவது கண்ணை மூடிண்டே இருக்கணும், தரக்கூடாது, வேற விஷயங்கள்ல பார்வையோ கவனமோ சிதறக்கூடாது. அலப்பில் ஐம்புலன் நடக்கி, ஐந்து புலன்கள்னு சொல்லக்கூடிய இந்திரியங்களை பட்டிமேய விடக்கூடாது, புலன்கள் அப்படி பட்டிமேஞ்சது தெரியக்கூடாது, சன்னியாசிகளை போல அடக்கணும் அந்த புலன்களை எல்லாம். அவர் கண் அந்த எம்பெருமானிடத்துல துளக்கமில் சிந்தை செய்து அன்பு வைத்து, கேப்பே இல்லாம அவிச்சின்னமா பக்தி பண்ணிட்டே இருக்கணும். சுவாமி கார்த்தாவே எழுந்துட்டேன், அப்படியே மனசெல்லாம் பக்தியில பெருமாள் மேல நிறைஞ்சிருக்கு, தீர்த்தமாடினேன், நெத்திக்கிட்டேன், அனுஷ்டானம் பண்ணேன், பெருமாளை சேவித்தேன், கோவில்ல போய் அப்படி உருகி சேவித்தேன், பெருமாளை நன்னா பெருமாள் அனுபவித்தேன், நிறைய பிரதட்சணம் பண்ணினேன், பெருமாளை சேவித்தேன், ஆத்துக்கு வந்து சாட்டேன் சுவாமி, படுத்தேன், என்னமா தூக்கம் வர்றது, தூங்கி எழுந்தேன், அப்புறம் உடம்பு அப்படியே மந்தமா போயிடுத்து, இதுக்கு மேல எங்க பெருமாள் சேவிக்கிறது, இதுக்கு மேல என்ன பண்றது, ஆத்து காரியம் பண்ணிட்டு படுத்துட்டேன் சுவாமி, அவ்வளவுதான். அது உபாய பக்தி ஆகாது, அந்த பக்தியாலேயே மோட்சத்துக்கு போயிட முடியாது. மோட்சத்துக்கு உபாயமா சரணாகதியை பண்ணிட்டோம் நாம எல்லாம், நாம அப்படி இருக்கிறது ஒண்ணும் தப்பில்ல, பரவாயில்ல, அதனால ஒண்ணும் தோஷம் இல்ல, மோட்சம் கிடைக்காம போயிடாது. ஆனா இந்த பக்தியே பண்ணி மோட்சம் போனன்ற வாளுக்கு அந்த மாதிரி பக்தி சரிபடாது. அது எப்படி இருக்கணும்னா, தைல தாரையை போல எண்ணெய் அப்படி கீழே கொட்டினோமானா அந்த ஒழுக்கு எப்படி யூனிஃபார்ம் ஃபுளோவா அப்படி லேமினார் ஃபுளோவா இருந்துட்டு இருக்கோ, ஒரே ஸ்ட்ரீமா அந்த மாதிரி இருக்கணும் பக்தி. ஜலத்துல திறந்து விட்டா குழா வந்து காத்துல புஷ்ன்னு அப்படின்றது இப்படின்றது மெலிசா வர்றது, கனமா வர்றது, திடீர்னு நின்று போறது, திடீர்னு குழா பேந்துட்டு வர மாதிரி வர்றது, அப்படி எல்லாம் வரக்கூடாது. பக்தி யோகம் சொல்லக்கூடியதுல பக்தி வரக்கூடாது. ஒரே ஒழுக்கா அப்படி அக்னியில ஹவி சமர்ப்பிக்கக்கூடிய நெய் தாரை போல அப்படி நீளமா ஒரே மாதிரி ஒழுகின்றே இருக்கணும், இடைவிடாத பக்தி இருக்கணும். அது முடியுமா? முடியாது. அப்பேற்பட்ட அன்பு, அப்பேற்பட்ட பக்தியை பண்ணி ஆங்கு சுடர்விட தோன்றலும், சுடர்விட்டு தோன்றலும் விளக்கினை விதியில் காண்பார். இப்படி நம்முடைய பக்திக்கு விஷயமாக இவ்வளவு கடுமையான பக்தியை பண்ணினாலே உன் கண்ணுக்கு தெரிவேன் என்கிற பகவான் அப்படி சுடர் விட்டு கொண்டு ஜொலித்துக் கொண்டு நமக்கு காட்சி கொடுப்பான். அந்த சுடர் விடக்கூடிய விளக்கு தீப பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை விதியின் காண்பார், சாஸ்திர விதிப்படியே காண வேண்டும் என்று உபாசனை பண்ணுகிற பக்தியோக நிஷ்டர்கள் மெய்மையே காண்கிருப்பாரே, உள்ளபடியே பெருமாளை சேவிக்க வல்லவர்களோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ பக்தியோகம் பண்ணி அதனால பெருமாள் சந்தோஷப்பட்டு பெருமாள் நேரம் வந்தாலும் கூட பெருமாளை உள்ளது உள்ளபடி அவளால தெரிஞ்சுக்க முடியாதான். அவ கண்ணுக்கு எவ்வளவு தெரிகிறதோ, அவ புத்திக்கு எவ்வளவு போடுறதோ, அவ்வளவுதான் அனுபவிக்க முடியும் பெருமாள். இதெல்லாம் ஒரு க்ஷணத்துல ஆற காரியமா, ஒரு நாள்ல ஆற காரியமா, ஒரு ஜென்மால ஆற காரியமா, எத்தனை ஜென்மங்கள் ஆகுமோ நமக்கு தெரியாது. இந்த பக்தியோகம்னு சொல்லக்கூடியது பல பிறவிகள் தொடர்ந்து அப்படியே கிரெடிட் ஆயிண்டே வரும்னு சொல்றாளோ இல்லையோ, எந்த ஜென்மாவில பக்தியோகம் கைகூடி நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு தெரியாது சுவாமி. அப்படின்னு பக்தியோகம் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு இந்த இலைப்பில் இயக்கம் நீக்கின்ற பாசுரத்திலே தெரிவிக்கிறார் ஆழ்வார். அவ்வளவு கஷ்டப்பட்ட பக்தியோகம் பண்ணி அதனால பெருமாளை திருப்திப்படுத்தி பெருமாள் வந்துட்டாலும் கூட உள்ளது உள்ளபடி முழுசா அவன் அனுபவிக்க முடியாது, காண வல்லரோ காண்கிருப்பாரே, காணகில்லார் பார்க்க மாட்டா, பார்க்க முடியாதுன்ற அப்படி கஷ்டமான பக்தியோகத்தை சொன்ன ஆழ்வார். அதுக்கு இழைப்பினை இயக்கம் நீக்கி அப்படின்னு இழைப்புன்னு சொல்றார். இழைப்புன்னா கிளேசம், கிளேசம் இல்லாத பக்தியா இருக்கணுமா? அந்த கிளேசங்கள் ஐந்து விதம்னு சொல்றா. அதாவது அவித்யை, அஞ்ஞானம், அஞ்ஞானம் இருக்கக்கூடாது. நல்ல ஞானியா இருக்கணும் முதல்ல, எதுலையுமே அஞ்ஞானம் இருக்கக்கூடாது. அகங்காரம் இருக்கக்கூடாது. ராகம் இருக்கக்கூடாது, ராகம்னா ஆசை, எதுலையுமே ஆசை இருக்கக்கூடாது. துவேஷம் இருக்கக்கூடாது, பகைன்றதே ஒன்னு இருக்கக்கூடாது. அபினிவேஷம், மரண பயம் இருக்கக்கூடாது. இப்படி எதையும் பண்ணாம நேரம் வந்து இங்க பக்தி பக்தின்னு உட்கார்ந்து இருக்கமே, திடீர்னு போயிட்டோம்னா என்ன பண்றதுன்னு மரணத்தை குறித்த பயம் இருக்கக்கூடாது. இப்படி ஐந்து விதமான கிளேசங்களும் இல்லாது ஒரு இடத்துல சில போலவே உட்கார்ந்துட்டு அசையாம பண்ணக்கூடியது பக்தி, அதுவும் இடைவிடாமல் தைலதாரையை போல ஒழுக்கா இருக்கணுமா? இதெல்லாம் ஆற கதையா சுவாமி? இவ்வளவு கஷ்டமான பக்தி யோகத்தை பண்ணி வயிற்றுக்குன்னு ஓடிட்டு இருக்கிற ஞானமும் ஆரோக்கியமும் ஆயுசும் ரொம்ப அல்பமா இருக்கக்கூடிய இந்த கலியுகத்திலே சாதாரண மனுஷாலான நமக்கு இதெல்லாம் ஆகுமா? அப்படியே ஆகி பெருமாள் வந்தாலும் அவனை முழுசா காண முடியாது, அவன் தான் காட்டி கொடுக்கணும்னு சொல்றாளே, இது என்ன சுவாமி? அப்ப என்ன வழி இதற்கு? அர்ச்சாவதாரம் தான் வழி. பெருமாள் ஆச்சரியமா தன்னை முழுசா காட்டி கொடுத்துண்டு நாம சேவிக்கிறதுக்காக நமக்கு முன்னாலேயே அவன் வந்து அந்த கஷேத்திரத்திலே அர்ச்சாவதாரமா நின்னு நாம வரமாட்டோமா, அவன் அழகுல மயங்க மாட்டோமா, அவன் காலை பிடிக்க மாட்டோமா அப்படின்னு காத்துருக்கானோ இல்லையோ? அந்த கோவில்கள்ல திவ்யதேசங்கள்ல இருக்கக்கூடிய எம்பெருமானை போய் சேவித்து அவன் திருவடிகளிலே சரணம்னு சரணாகதி பண்ணி அவனை சேவித்தா, அப்படி சேவிக்கிறவாளை தவிர வேற யாருக்கு மோட்சம் கிடைக்கும்? அவளுக்கு மோட்சம் கொடுக்காம விட்டுடுவானா? அவளுக்கு தான் கொடுப்பான். அதனால திவ்ய தேவசங்கள் தோறும் போய் பெருமாளை சேவிங்கோ, அர்ச்சாவதாரங்களை சேவிங்கோன்னு அடுத்த பாட்டினால உபதேசம். இந்த பக்தி யோகம்னு நீட்டி முழைக்க சொன்னாரே, அது தவம், தபஸ்ன்னு சொல்லக்கூடியது. அது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கா நிறைய பேர், இன்னும் கூட அவளுக்கு பலன் கிடைக்கல. ஊன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பெரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்தல்னு பேர் இருக்கு. உடம்பு அப்படியே உருகணும், மனுஷனா இல்ல எலும்புக்கு மேல தோல் போத்தி வச்சிருக்காளான்னு தெரியணும். அந்த மாதிரி ஆகாரம் இல்லாமல் உண்ணாது சாப்பிடாம இருந்து உயிர் காவலிட்டு, பேருக்கு ஏதோ உயிர் இருந்துட்டு இருக்கு, எப்ப பிடியோன்னு தெரியாது. அந்த மாதிரி உடம்பை வருத்தி எப்ப ஒன்னாலும் இந்த உடம்பு ஊண்டுடும் சொல்லக்கூடிய அளவுக்கு வருத்தி கொள்ள வேணும் உடலை. உடலில் பெரியா புலனைந்தும் நொந்து இந்திரிய சுகங்கள் அனுபவிக்கிறதுன்றதையும் மறந்துடணும். தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டும். எல்லா விதத்திலும் தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு தவம் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் மோட்சத்துக்கு போனோம். அப்படி யாராலும் பண்றாளா அப்படின்னா பண்றாளே, பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெல்கி நிற்ப விண்ணுலார் வியப்ப வந்து ஆணைக்கு அன்று அருளையேந்த கண்ணரா. பெண்ணுலாம் சடையினான், தன்னுடைய சடையிலே கங்கைன்னு சொல்லக்கூடிய பெண்ணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவன் ருத்ரன் என்ன, பிரமன் என்ன, பிரம்மா என்ன, இவெல்லாம் எண்ணிலா ஊழி ஊழி எத்தனையோ ஊழி காலங்கள் தொடர்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கா, தவம் பண்ணிட்டு இருந்தா அவெல்லாம் கூட உன்னை முழுசா அனுபவிக்க முடியாத, உன்னை முழுசா சேவிக்க முடியாதபடி வெக்கப்பட்டு நின்னான். ஏன்னா நீ காட்டி கொடுத்தாதான் அனுபவிக்க முடியும். இவன் என்ன நினைக்கிறா, நான் கஷ்டப்பட்டு பக்தி யோகம் பண்றேன், எனக்கு பெருமாள் தெரியுவான், பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு தன்னுடைய முயற்சியினாலே பெருமாள் சேவை கொடுக்கிறான்னு அகங்காரத்துல நினைச்சு இருமாப்போட இருக்காளே. அப்படி இருக்கக்கூடியவாளுக்கு நீ இறங்கி வந்து உன்னுடைய முழு அனுபவத்தை கொடுப்பாயா? கொடுக்க மாட்டாய். அதனால அவ வெக்கப்பட்டு நிக்கிறா. எதுக்கு? பெருமாளே நீ தான் உன்னை காட்டக்கூடிய, உன்னை அனுபவிக்கக்கூடிய வழியை தரணும்னு அவன் காலில் சரணும்னு ஊந்துட்டா அவன் பார்த்துட்டு இருக்க போறான். அதை விட்டுட்டு நான் பண்றேன் அப்படின்னு அகங்காரத்தோட இறங்கி இருமாப்பா இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கானே, அவனுக்கு எப்படி காட்டுறதுன்னு பெருமாள் காட்டாம விட்டுடுவானா? இதுல இருந்து என்ன தெரியறது? கஜேந்திர ஆழ்வான் ஆதி மூலமே சரணம்னு சொன்னா அந்த சரணத்துக்காக, அந்த சரணாகதிக்காக பெருமாள் வந்தா முழுசா காப்பாத்தினான். ஒரு வார்த்தையில ஒரு க்ஷணத்துல வந்துடுவானா பெருமாள்? அப்ப எதுக்கு சுவாமி உட்கார்ந்து பக்தி யோகம் பண்றேன்னு இத்தனை இம்சப்படணும்? ஆகையினால பக்தி யோகம் நமக்கு சரிப்பட்டு வராது சுவாமி. அப்படியே பண்ணினாலும் பெருமாளை முழுசா அனுபவிக்க முடியாது. அதனால இந்த பக்தி யோகத்தை காட்டிலும் நமக்கு எது உசந்தது உகப்பானது அப்படின்னா, அவனுடைய திருமேனியை, அவனுடைய விக்கிரகத்தை, அவனுடைய அர்ச்சையை அனுபவித்து அதனிடத்துல சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போறதுன்றதுதான் நமக்கு சுலபம். அவனும் அதுதான் விரும்புறான். அப்படி அங்கங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து அங்கங்க அவனை சேவித்து சரணாகதி பண்ணிட மாட்டாளான்னா பல ஊர்ல நின்றுண்டும் உட்கார்ந்துண்டும் படுத்துண்டு இருக்கான் பெருமாள். அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொழு கொழுன்னு முயல் மாதிரி கண்ணை கவர்ற விதத்துல மாம்சம் கொழு கொழுன்னு அப்படி ஓடுறது முயல். மாம்சம் சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு வேடன் அதை அடிச்சு சாப்பிடாம எங்கேயோ கண்ணங்கிறேன்னு வத்தலந்தொத்தலமா ஆகாசத்துல உசந்து பறந்துட்டு இருக்கக்கூடியது தேடி போவானோ, அந்த மாதிரிதான் பக்தி யோகம். அதெல்லாம் கஷ்டம், என்னைக்கோ கிடைக்க போறது, நன்னாவும் இருக்காது. இது கண்ணு எதிர முயல் அப்படி கொழு கொழுன்னு இருக்காது, ரசிச்சு அனுபவிச்சுட்டு போக வேண்டியது தானே. அதனால ஏறாறு முயல் விட்டு காக்கை பின் போவதே. மத்த யோகத்தெல்லாம் விட்டுடுங்க, மத்த உபாயத்தெல்லாம் விட்டுடுங்க, இந்த அர்ச்சாவதாரத்தை புடிச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு முயல் போல போகியமானது. நமக்குன்னே நம்ம முன்னாடி வந்து அப்படி பார் என்ன பார் எவ்வளவு அழகா இருக்க பாரு என்ன புடிச்சுக்கோன்னு சொல்லி நமக்கு போக்கு காட்டி நம்ம பக்கத்திலேயே சுத்தின்னு இருக்கிறது, அதை புடிச்சுக்கோ அப்படின்னுட்டு அர்ச்சாவதாரம் திவ்யதேச அனுபவம் அதுதான் நம்மளை உகப்பிக்கும் உய்விக்கும் அப்படின்றதா தெரிவிக்கிறார் இந்த பாட்டில் ஆழ்வார். இப்படி இந்த திருக்கண்டியூர்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம் எம்பெருமான் தான் பரம்பொருள் அப்படின்னு அவனுடைய சர்வேஸ்வர தன்மையை நிரூபிக்கிறது. ருத்ரனுடைய சாபத்தை தீர்த்து இத்தனை பேருக்கும் சாப விமோசனம் கொடுத்து பிண்டி ஆர் ரொம்ப நாளா கைய ஒட்டின் இருக்கிறதுனால டீகம்போஸ் ஆகி ஆகி மாவு போல உளுத்த பொடிகள் உதிரும்படியாக இருக்கக்கூடிய மண்டை, பிரம்மனுடைய மண்டை ஓடு கபாலம், அதை ஏந்தி கொண்டு பிச்சை எடுப்பதற்காக கையிலே பாத்திரம் போல பிடித்துக் கொண்டு பிறர் மனை ஒருத்தர் வீடு விடாம வீடு விடா ஊர் ஊரா ஏறி இறங்கி தீ தந்து திரிந்து கொண்டு உண்ணும் முண்டியான், அதனால வயிற்றை கழுவி கொண்டிருக்கக்கூடிய சாப்பிட்டு பசியாறக்கூடிய மொட்டை தலையனான ருத்ரனுடையான் வியாக்கியானம். அவளுடைய லட்சணத்தின்படி சிகை இல்லாமல் மொட்டை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சன்னியாசி வேஷத்திலே இருக்கக்கூடிய ருத்ரனுடைய ஸ்தாபம் தீர்த்த அவருடைய சாபத்தை நீக்கிய ஒருவன், ஒருவன் அப்படின்னா தன்னிகர் இல்லாதவன் தனி ஒருவன், ஒப்பாரும் மிக்காரும் இளையாய மாமாயான் ஆழ்வார் சொன்னபடிக்கு அத்விதீயன், அவனுக்கு சமானமானவா ஒருத்தரம் கிடையாது, அவனுக்கு மேலானவா ஒருத்தரம் கிடையாது, அப்பேற்பட்ட தனி ஒருவன், ஏகமேவ அத்விதீயம், அவன் ஒருவனே தன்னிகரற்றவன் வேதம் கொண்டாடினான் அந்த பரபிரம்மம் ஒருவன், அவன் தான் பரம்பொருள். அவனுடைய ஊர் அவனுடைய தேவதேசம் எதுன்னா உலகமேத்தும் கண்டியூர், இந்த உலக மக்கள் எல்லாம் போற்றக்கூடிய கொண்டாடக்கூடிய திருக்கண்டியூர். அது மட்டுமா, திருக்கண்டியூர், திருவரங்கம், திருமெய்யம், திருக்கச்சி, திருப்பேரநகர், திருக்கடல் மல்லை என்று இப்படி எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் தோறும் சென்று பிரம்மா ருத்ரன் இவா எல்லாருடைய கஷ்டங்களையே தீர்க்கக்கூடியவனாக அத்விதீயனாக தன்னிகர் அற்றவனாக விளங்கக்கூடிய மகாலட்சுமியோடு கூடிய எம்பெருமான் இருக்கிறானே, அவனுடைய திவ்யதேசங்கள் தோறும் சென்று மண்டினார். அந்த திவ்யதேசங்களிலே அந்த திருமேனியிலே மண்டி கிடந்தவர்கள் அதிலேயே ஈடுபட்டு அங்கேயே சுற்றின்றிருக்கிறவா. உயலல்லால் அவ மோட்சத்துக்கு போகாத போது மற்ற யாருக்கு உயலாமே, வேறு யாருக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த திவ்யதேச அனுபவம், திவ்யதேச யாத்திரை, திவ்யதேசங்களிலே இருப்பவனான எம்பெருமானுடைய புகழை கேட்டு அதனாலே வரக்கூடிய பக்தி, அந்த திவ்யதேச எம்பெருமானுடைய தரிசனம், சேவை, அனுபவம், அதுவே நம்மளை மோட்சம் வரைக்கும் வழித்து செல்லும். ஐந்தை மாநகரில் அமர்ந்தனயமக்காய் அப்படின்னு சுவாமி தேசிகன் எனக்காக திருவேந்திபுர கஷேத்திரத்திலே வந்து உட்கார்ந்துருக்கேன்னு தேவநாதனை பார்த்து சொல்ற. தேவநாதன மங்களாசாசனம் பண்ணின திருமங்கை ஆழ்வாருக்கும் சுவாமி தேசிகனுக்குமே நிறைய கால வித்தியாசம். அப்படி இருக்கிறச்ச அந்த திருமங்கை ஆழ்வார் காலத்துக்கு முன்னால எப்பவோ ரிஷிகளுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் சேவை சாதித்து தேவர்களுக்கு நாத்தனாக இருக்கக்கூடிய பெருமாள் எப்பவோ வந்து உட்கார்ந்து இருக்கான். அவன் ஐந்தை மாநகரில் அமர்ந்தனை எனக்காயினு எனக்காக தான் வந்து உட்கார்ந்து இருக்கேன்றார் சுவாமி. அப்ப என்ன அர்த்தம், நாம் எல்லாம் ஒரு ஒருத்தரும் உஜீவிக்கணும், நல்ல கதிக்கு போனோம், நம்மளை மோட்சத்திற்கு அழைத்துக் கொள்ள வேணும் என்பதற்காக பெருமாள் தன்னுடைய அழகை காட்டி அவனுடைய திருவடியிலே நம்மளை கட்டுண்ட பண்ணி இவ்வளவு அழகா இருக்காரு பெருமாள், தினமும் போனோம் போனோம்னு போனா அப்படின்னு நம்மள மாத்தி சரணாகத்தாலா மாத்தி அவனிடத்துல சேர்த்துக்கிறான் பெருமாள். அதுக்காக நமக்காகவே தான் ஊர் தோறும் திவ்யதேசங்கள் தோறும் வந்து அர்ச்சாவதாரமா விக்கிரகமா இருந்துட்டு இருக்கான் பெருமாள்னு சுவாமி சாதிக்கிறார். அது சுவாமிக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான், நம்ம எல்லோருக்கும் தான். சுவாமி எனக்குன்னு சொன்னது அவரால் பக்தி யோகம் கூட பண்ண முடியும் சுவாமியால், அப்பேற்பட்ட மகா யோகி சுவாமி தேசிகன். இருந்தாலும் அவர் அர்ச்சாவதாரத்தினுடைய மேன்மையை காட்டி கொடுப்பது நமக்கு அதுதான் வழி என்று நமக்காக காட்டி கொடுக்கிறார். அர்ஜுனனை சாக்கா கொண்டு கீதோபதேசம் பண்ணின மாதிரி தன்னை சாக்கா கொண்டு நமக்கு உபதேசம் இது. சுவாமி தேசிகன் ஆழ்வார போன்றவர், நேர எம்பெருமானிடத்திலே எல்லா விதமான சம்பந்தங்களையும் வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவர் சுவாமி. இருந்தாலும் சரணாகத்தின்னு போறது ரெண்டு காரணங்களுக்காக, ஒன்னு சம்பிரதாயம், இன்னொன்னு சுவாமி தேசகனே அனுஷ்டித்திருக்கிறார், நாமளும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று அவரை பார்த்து நாம கற்றுக்கொண்டு அந்த வழியிலே போய் நாம எல்லாம் நல்லகதிக்கு போனோம் என்பதற்காக. இல்ல அவர் பக்தி யோகத்தை கை கொண்டிருந்தா என்ன பண்ணிருப்போம், சுவாமி தேசகன் அவர் பெருமாளுடைய அவதாரம், பெரிய சுவாமி, அவரால் முடியும், அவர் பக்தி பண்ணார் போனார்ப்பா, நம்மளால எல்லாம் முடியுமா அப்படின்னு ஒதுங்கி விடுவோம், வீணா போடுவோம். அப்படி வீணா போகக்கூடாதுன்னு நமக்காக அனுஷ்டானம் அது. அப்ப ஏற்பட்ட அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமை மகிமை இந்த பாசுரத்திலே காட்டி கொடுக்கப்படுகிறது. அதனால இந்த பாசுரம் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்தை கொள்ளை கொண்ட பாசுரம் இது. சொல்ல போனா கலியன் அருளி செயல்களுடைய சாரம் அப்படின்னு சொன்னா சில பாசுரங்களை சொல்லிட்டு வர்றார், அதுல இந்த ஒரு பாசுரமும் சொல்றார் சுவாமி. கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன், திருமங்கை ஆழ்வாருடைய உரைகள்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆறு பிரபந்தங்களும் குடிகொண்ட கோயில் சுவாமி தேசிகன். அது அப்படியே அவர் ரத்தத்துல ஊறிடுத்து அப்படியே அதை வெளிப்படுத்துறார். அந்த அர்ச்சாவதாரம் தான் நம்மள மோட்சத்துக்கு அழிச்சுண்டு போகும் அப்படின்றத பறக்க வெளியிடுறார் இந்த பாசுரத்தின் மூலமாக கலியன். இத சுவாமி தேசிகன் நமக்கு ஆச்சரியமா காட்டி கொடுத்தார். இப்படி ஆச்சரியமான திவ்யதேசம், இந்த திவ்யதேசங்களிலே எல்லாம் போய் அந்த அர்ச்சாவதார திருடத்திலே காதலோடு திரிகிறவர்கள், அதையே நம்பி சரணாகதி பண்பவர்களுக்குத்தான் மோட்சம் அப்படின்னு அர்ச்சாவதாரம் தான் சுவாமி நம்மளெல்லாம் நல்ல கதிக்கு அனுப்போம், பக்தி யோகம் எல்லாம் கஷ்டம் அப்படின்னு உபதேசம். பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாடல், பேசவரின் தென்னரங்கன் பேரெல்லாம் பேசுகவாய், கேசவனை காண்க விழி கேட்க செவி ஈசனார், உண்டி ஊர்தொரும் புழன்று இரவாமல் தவிர்த்தான், கண்டியூர் கூப்பு என் கை. வாய் பேசினா எதை பேசணும் தெரியுமோ, தென்னரங்கன் பேரை தான் பேசணும், ரங்கநாதன் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமங்களை தான் பேசணும், பகவானுடைய நாமாவை தவிர வாய் எதையும் பேசக்கூடாது. கண்ணு பார்த்தா அந்த கேசவன் சொல்லக்கூடிய பெருமாளை தான் பார்க்கணும். கேட்க செவி ஈசனார் உண்டி ஊர்தொரும் உழன்று இரவாமல் தவிர்த்தான் கண்டியூர். காது கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பெயர் மல்லைன்னு அந்த எம்பெருமான் எழுந்தொழி இருக்கக்கூடிய திவ்யதேசங்களுடைய பெயரைத்தான் கேட்க வேண்டும். அந்த பெருமாளுடைய பெயரை தான் கேட்கணும், அவனுடைய மகிமையை அவனுடைய புராணத்தை தான் கேட்கணும், வேற எதையும் கேட்கக்கூடாது. காது ஊர்தொரும் உழன்று உண்டி இரவாமல், ஊர் ஊரா அலைஞ்சு தெரிஞ்சு உழன்று கஷ்டப்பட்டு உணவை யாசித்து பிச்சை கேட்டும் கூட வயிறு ஆறாமல் பசி நீங்காமல் தவித்தான், தவிச்ச ருத்ரனுடைய சாபம் தவிர்த்தான், அவனுடைய சாபத்தை நீக்கினவனான கண்டியூர், திருக்கண்டியூர் என்னும் இந்த திவ்யதேசத்தை கூப்புகிற கை. கை இருக்கிறது எதுக்குன்னா திருக்கண்டியூர் இருக்கக்கூடிய திவ்யதேசத்தை நோக்கி கூப்புவதற்காக. வாய் அவனுடைய பெயரை பேசணும், கண்ணு அவனை பார்க்கணும், காது அவனுடைய பெருமையை கேட்கணும், கை திருக்கண்டியூரை நோக்கி கூப்பணும். ஆக நம்முடைய சரீரம் இருப்பதே திவ்யதேச அனுபவத்திற்காகத்தான் பிள்ளைப்பெருமாளையங்கார் ஆசிரியமா தெரிவிக்கிறார். ஆழ்வார் இந்த திவ்யதேசங்கள் தோறும் மண்டி கிடப்பவர்களுக்குத்தான் மோட்சம் அப்படின்னு சொன்னதை வேறு வார்த்தைகளாலே நமக்கு எல்லாம் புரியுற மாதிரி இன்னும் சுலபமா குழந்தைக்கு சொல்றா போல பிள்ளைப்பெருமாளையங்கார் இப்படி சொல்றார். இப்ப விஷ்ணு ஸ்தலாதர்ஷ விஷயமான தியான ஸ்லோகம், புண்ணியே ஸ்ரீஹரசாபமோசன புரே யத்ர ஆவீராசீத் ஹரிஹி தத்ர ஸ்ரீ கமலா ததைவ கமலம் தத்வோமயானம் மகதே தீர்த்தம் தத்ர கபாலமோசனம் இதி க்யாதம் ஸ்வஹஸ்தாத் சிவஹ த்யக்த்வா ப்ரஹ்ம கபாலம் அச்யுத க்ருபாம் காங்க்ஷன் ஸிதஹ கண்டனே. புண்ணியே ஸ்ரீஹரசாபமோசன புரே யத்ர ஆவீராசீத் ஹரிஹி, புண்ணியக்ஷேத்திரமான ருத்ரனுடைய சாபத்தை நீக்கின ஸ்தலமான ஹரஷாப மோசனபுரம் என்கிற இந்த திருக்கண்டியூரிலே எத்தனை ஆவிராசி தருகி, எங்கு அந்த ஹரி தோன்றுகிறாரோ, தோன்றுகிறாரோ அப்படின்னா இன்னமும் தோன்றிக் கொண்டிருக்கிறார், தோன்றினாரோ இல்ல, பிரம்மாவனுடைய தலையை கிள்ளிய ருத்ரன் சாபம் நீக்குவதற்காக தோன்றினார், மகாபலி வந்து பிரார்த்திச்சுதான் தோன்றினார், இன்னும் ரெண்டு பிராமணா வந்தா தோன்றினார், இன்னைக்கும் பக்தா போறா அவளுக்கு, அவளுக்கு எப்படி தோன்றினா அவ கஷ்டம் தீருவா அப்படி தோன்றின்றிருக்கார். அதனால எவர் தோன்றுகிறாரோ, எங்கு தோன்றுகிறாரோ, எத்தனை ஆவிராசித்து இன்னும் கூட பகவான் தோன்றி சேவை சாதித்து கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய சாநித்தியம் உள்ள க்ஷேத்திரமா திகழறது இது. தத்ர ஸ்ரீ கமலா ததைவ, அங்கு கமலவள்ளி நாச்சியாரோடு கூட எழுந்தொழி இருக்கக்கூடிய கமலம் தத் வியோம யானம் மகத்து, யானம் அப்படின்னா வாகனம் வெஹிக்கிள், வியோமம் அப்படின்னா ஆகாசம், வியோம யானம் அப்படின்னா ஆகாசத்திலே சஞ்சரிக்கக்கூடிய வாகனம், அதாவது விமானம்னு பெயர். கமலையுடன் இந்த அரசாப விமோசனத்திலே கமலவள்ளியுடன் கூடியிருக்கிற இந்த பெருமாள் இருக்கிறானே, அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம் கமலாக்கிருதி விமானம். வியோமயானம்னா விமானம், கமலம் தத் வியோமயானம்னா கமலாக்கிருதி விமானம், கமலத்தினுடைய பெயரிலே கமலத்தினுடைய வடிவத்திலே இருக்கக்கூடியதான விமானம். அது எப்பேற்பட்டதுன்னா மகத்து, சாதாரண பூமியில இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் அல்ல, அது சீவைக்குண்டத்திலே இருப்பதை போன்ற வசந்த தத்துவம் அது, அப்ராக்கிருத்தமான விமானம். தீர்த்தம் தத்ர கபால மோசனம் இதி கியாத்தம் ஸ்வஹஸ்தாத் சிவஹா தியக்த்வா பிரம்ம கபாலம் அச்சுத ரூபம் காங்க்ஷன்னு. ருத்ரனுடைய கபாலத்தை நீக்கி அவனுக்கு சாப விமோசனம் கொடுத்ததுனாலே கபால மோசன தீர்த்தம் என்று பெயர் பெற்ற புகழ் வாய்ந்த தீர்த்தம் இருக்கக்கூடிய இடம் அச்சுத கிருபாம் காங்க்ஷன்னு. அதாவது எம்பெருமான் அச்சுதன்னு சொல்லக்கூடிய பெருமாள், அதாவது தானும் நழுவாதவன், தன்னுடைய திருவடிகளை அண்டியவர்களை பக்தியவர்களையும் நழுவ விடாதவன் அந்த எம்பெருமான், அவன் விரும்பி உரைகிற ஸ்திதஹா ஸ்திரவாசம் பண்ணுகிற நித்தியவாசம் பண்ணுகிற விரும்பி நிலையாக இருக்கிற ஊர் என்ன பேர் தெரியுமோ, கண்டனே, கண்டனபுரம், கண்டன க்ஷேத்திரம்னு இதற்கு பேரு. அப்படி ஆச்சரியமா இந்த திவ்யதேசத்தை செவித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ஹரஷாப மோசனபுரம் என்கிற திருக்கண்டியூர் திவ்யதேசத்திலே ஹரின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் கமலவள்ளி தாயாரோடு கூட கமலாக்கிருதி விமான நிழல்ல கபால மோசன தீர்த்த கரையிலே தன்னுடைய கருணையாலே சிவனுடைய பிரம்ம கபாலம்னு சொல்லக்கூடிய சாபத்தை நீக்கிவனாக விளங்குகிறான். அவன் இருப்பதாலே இந்த ஊருக்கு கண்டியூர்னு பெயர். அவனை சேவித்துக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம். புண்ணியே ஸ்ரீஹர சாப மோசன புரே யத்ர ஆவிராசீத் ஹரிஹி தத்ர ஸ்ரீ கமலா ததைவ கமலம் தத்வோமயானம் மரதே தீர்த்தம் தத்ர கபால மோசனம் இதி க்யாதம் ஸ்வஹஸ்தாத் சிவஃ த்யக்த்வா பிரம்ம கபாலம் அச்சுத கிருபாம் காங்க்ஷன் சிதஃ கண்டனே. ஸ்ரீமதே கமலவல்லி நாயிகா சமேத ஹர சாப விமோசன பரபிரம்மனே நமஹ. திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வாரும் பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.